శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాత్తికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాశాఖాం వందే వాల్మీకి కోకిలం. యత్ర యత్ర రఘునాథకీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం. బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం. తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం. రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసశ్చ వధం నిశామయధ్వం. శ్రీరాఘవం దశరథాత్మజమ ప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్న దీపం. ఆజానుబాహుమరవింద దళాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. జయత్యాశ్రిత సంత్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కర కర్పాల రామ విరానయ్రం కర్పరో పుష్పాముదనా పుల్లెరింబాదిమున్నిన్నియే నట్పాలయోద్ధియన్వాళం ధరాధరం ముత్రవం నట్పాలు కుయ్తనన్ నాన్ముఖనాలు పెట్ట నాటునే. రెండు విధమాయి రిపుషు నిహతేరే హితతాం. இத காட்டிலும் ஆச்சரியம் சத்ருக்களை கொல்லும் போது அதுவே ஹிதமா இருக்கு. ஹதி அப்படிங்கறதே ஹிதமா இருக்குன்னு வேடிக்கை சொல்ற. ஹத்தினா கொல்லுதல். ஹதி அப்படிங்கறதே சில பேர் வேகமா படிக்கும்போது பாரா இடத்துல ஹத்தியே ஹிதன்னு படிச்சிருவாங்க. ஆனா சத்தியமாயிடும் அது. ஏன்னா ஹதியே ஹிதமாயிடுச்சு. விராதன் என்ன சொல்றான்? என்ன கொல்லுங்கிறான். பெருமான் கிட்ட போய் பிரார்த்திக்கிறான். ஸ்வயம் விராதேனகி மிருத்யுமீப்சிதா வதாய ராவேன பிரசக்கியன். தானே போய் என்னை நீ கொல்லணும், இந்த குழிக்குள்ள போடணுங்கிறான். கபந்தன் என்ன கொல்லுங்கிறான். வாலி என்ன கொண்டு நீ அனுகிரகம் பண்ணியேங்கிறான். அப்ப இவர்கள்லாம் பகவான் மூலமாக வதம் வர்றதை இவெல்லாம் பிரார்த்திக்கிறான், ஹிதமா நினைக்கிறான். இது என்ன ஆச்சரியம்? கொல்றத போய் யாராவது ஹிதம் சொல்லுவாளோ? ஆனா பகவான் கிட்ட அதுவும் நடக்கும். கொன்னாருங்கிறது தான் லோகம் சொல்லும். கொல்லுது உண்மை, ஆனா அதுவே ஹிதமா இருக்கும். இது எல்லாட்ட காலத்திலும் பெரிய ஆச்சரியம். பதத்ரே நைவேக திரிபுவன பரித்ராணம் விதிச்ச. பாதுகையை கொண்டே மூணு லோகத்தையும் பரித்ராணம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது எல்லாத்த காட்டிலும் ஆச்சரியம். எந்த அவதாரத்திலையும் இல்லாத ஒரு பெரிய ஆச்சரியம். திருவடி கீழே இருக்கக்கூடிய பாதுகை எப்படிப்பட்டது? இவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம். ரொம்ப சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா கிரகத்துக்குள்ளேயே சேர்க்க மாட்டான் பாதுகை, அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அதுக்கு போய் மனுகுலத்துல வந்த ராஜாக்களுடைய சிம்மாசனத்தை அந்த பாதுகைக்கு ஏழ பாதுகையை ஏழ பண்ணி ராஜ்ய பரிபாலனம் நடந்திருக்கு 14 வருஷ காலம் அப்படின்னா இந்த ஆச்சரியம் எங்க நடக்கும்? பாதுகாசத்துலதான் சொல்ற பெருமாள் சங்கல்பத்தினாலே ரொம்ப தாழ்ந்த வஸ்து கூட உயர்ந்ததாகும். இல்ல பகவானுடைய நிகிரகம் பண்ணால் உயர்ந்த வஸ்து கூட தாழ்ந்ததாகும். அதுக்கு நல்ல உதாரணம் இதுதான். பாதுகையை கொண்டு போய் சிம்ஹாசனத்தில் ஏழை பண்ணி வைக்கிறார் பெருமாள். அவரான முடியும். அப்போ எத்தனை தாழ்ந்து போனாலும் பகவான் திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கோ. பிடிச்சிருந்தா எதுக்காவது உயர்ந்த கதி கட்டாயம் அதை காண்பிக்கிறது. இது எப்படி ராமாவதாரத்தில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, பாதுகையினாலே திரிபுவன பரித்ராணம்னு மூணு லோகத்தையும் பெருமாள் ரக்ஷணம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது. அந்த ஆச்சரியத்தை இன்னைக்கு பார்க்கணும். பாதுகா பட்டாபிஷேகம் இன்னைக்கு அழகான நாள். நேரத்தை பார்த்தோம் பெரிய நம்பிகள் திருநட்சத்திரம். அதனால ஆச்சாரியன் பகவத் ராமானுஜருக்கே ஆச்சாரியனான அப்படின்னால ஆச்சாரிய வைபவம் சொல்லக்கூடிய இடம் வந்திருக்கு. பாதுகா பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது ஆச்சாரிய வைபவத்தை குறிக்கிறது. சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே மூணு அர்த்தம் உண்டுங்கிறான். பாதுகைன்னு ஒரு அர்த்தம், நம்மாழ்வார்னு ஒரு அர்த்தம், ஆச்சாரியன்னு ஒரு அர்த்தம். பாதுகைனா பாதத்தை ஆசிரியச்சவன் அர்த்தம், பாதத்தை ஆசிரியச்சவர் ஆச்சாரியன் தான். பாதுகையானது பெருமாளுடைய திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம சிரஸுக்கு வருது. அப்ப நம்ம சிரஸ்லேருந்து அங்க பெருமாளுடைய திருவடிக்கு போறது, நம்மளை கூட்டி கொடுக்கறது பெருமாள் திருவடியில. எம்பெருமான் திருவடியை காட்டியும் கூட்டியும் கொடுத்தவர் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றது உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி பாதுகை தான் எம்பெருமான் திருவடிகளை நமக்கு காட்டியும் கூட்டியும் கொடுக்கறது. அதனால பாதுகை அப்படின்னா ஆச்சாரியம், எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரிச்ச ஆச்சாரியம். அந்த அர்த்தம் வச்சாலும் எல்லா ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியும். அம்மாழ்வான்னு அர்த்தம் சொன்னாலும் எல்லா ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியும். அப்படி 1000 ஸ்லோகம் இருக்கு. அதனால இந்த ஒரு நல்ல நாள்ல இந்த பாதுகாப்பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நாம பார்க்கணும். பாதுகாப்பட்டாபிஷேகம் அப்படின்னாலே முதல்ல நினைவுக்கு வர வேண்டியது பரதம் தான். சுவாமி தேசிகனே ஆரம்பத்திலேயே பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாதுகாப்பு சாஸ்திரத்துக்கு முன்னாடி பரதனுக்கு நமோஸ்து, நமஸ்காரம். அவன்தான் பாதுகாப்பு பிரபாவத்தை லோகத்துல காண்பிச்சு கொடுத்தவர். எதுபத்வசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகா. பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரதம உதாரணமாக இருக்கக்கூடியவர் பரதன். அவர் மூலமா தான் பாதுகா பிரபாவம் தெரிஞ்சது. அதனால பரதனுக்கும் நம்மாழ்வாருக்கும் வால்மீகிக்கும் இவர்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம், ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டு தான் சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறது. அந்த பரதன் சரித்திரம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. அதையும் சேர்த்து பாதுகாப்பட்டாபிஷேகம் பார்க்கணும். பரதன் வந்து தன்னுடைய மாமா யுத்தாஜித்தினுடைய கிரகத்துல இருக்க, அயோத்தியில இத்தனை கோலாகலம் நடந்தது அவருக்கு தெரியாது ஒண்ணுமே. தசரதர் தான் ஆகட்டும், பரதனை கூட்டுண்டு வரலாம் இல்லையோ. ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா தம்பி இல்லாமையா, தம்பியை கூட்டு வச்சு தம்பிக்கு சொல்லி அனுப்பிச்சு. அதே மாதிரி ஜனகருக்கு சொல்லி அனுப்ப வேண்டாமா, முக்கியமா சம்பந்திக்கு, சம்பந்திக்கும் சொல்லல, மாமாவுக்கும் சொல்லல, தம்பிக்கும் சொல்லல. ஒரு அவசர கோலத்துல கிடுகிடு இன்னைக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், புனர்வு சொல்லிக்கு தீர்மானிச்சு புஷ்யத்துல பட்டாபிஷேகம் சைத்திர மாசத்துல. ஏன் அவ்வளவு வேகமா செய்கிறார் அப்படின்னா, தசரதனே ஒரு இடத்துல சொல்ற முதல்ல பஷாத்தௌ ஸ்ரோஷ்யத பிரியம், அவ எல்லாரும் பின்னாடி சொல்லிக்கலாம் அதெல்லாம் காரியத்தனத்தோன்னுட்டார். அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு போல, யார் வந்தா எப்படி ஆகும்லாம் சொல்ல முடியாது. அதனால பரதனுக்கெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், பரதன் மேல சந்தேகம் இல்ல, கைகை மேல ஒரு சந்தேகம் இருக்கு. இப்பதான் பரதன் எல்லாம் மறந்திருக்கா அவோ, அதனால பரதனுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஜனக்கர்கிட்ட சொல்ல வேண்டாமான்னா அவர் நல்ல சம்பந்தி, கோபிச்சுக்க மாட்டேன். நல்ல சம்பந்தி தான் ஏமாந்த சம்பந்தின்னு இருக்கும், கோபிச்சுக்காது சம்பந்தி, எதை சொன்னாலும் கோபிச்சுக்க மாட்டார். அதனால அதை பத்தியும் கவலை இல்லை, அவர்கிட்டயே அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல பட்டாபிஷேகத்தை பண்ணிடுதான்னு ஆரம்பிச்சுட்டார். ஆனா பரதன் என்ன சொல்ற தெரியுமோ, நான் இருந்திருந்தால் இத்தனையும் நடக்காது, நான் நடக்க விட்டுருக்க மாட்டேனே. ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை நானே நடத்தி வச்சிருப்பேனே, நான் இல்லாததுதானே காரணம்ங்கிற பரதன் பின்னாடி. உண்மையில அதுதான், நாம ஏதோ ஒண்ணு நினைக்கிறோம் அவர் வந்தா ஆபத்துன்னு, ஆனா அவர் இருந்தாதான் நல்லதா இருக்கும், நமக்கே தெரியாது. அந்த மாதிரி உண்மையில பரதன் இருந்தாதான் நல்லது, ஆனா அதுவே தெரியல தசரத சக்கரவர்த்தி. அவர் என்னமோ கணக்கெல்லாம் போட்டார், ஒரு விதமா போட்டு ஒரு விதமா பட்டாபிஷேகம் பண்ணி ஏதோ வசிஷ்டர் கொண்டு நாள் பார்க்க சொல்லி இப்படி எல்லாம் பண்ணார். நாள் பார்த்து கொடுத்தவரும் வசிஷ்டர் தான். நாளைக்கு நன்னா இருக்கா, நன்னா இருக்கு, முன்னாள் விரதங்கள்லாம் பண்ணலாமா, பண்ணலாம். அப்ப எல்லாம் பண்ணி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வசிஷ்டர் தான் பண்ணார். வசிஷ்டர் பார்த்த நாள் கூட இப்படி குறையோட இருக்குமா, வசிஷ்டர் பண்ண ஏற்பாடு கூட குறையெல்லாம் வருமா, அது கூட அப்படி வருமானா. ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதா வவ்ரே ததிஹ பரதே சத்யவாதி ததௌச. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தீர்மானம் பண்ணவர் யார் அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி. சாதாரண மனுஷர் இல்ல, நாமெல்லாம் ஒரு காரியம் நினைச்சா நடக்கும் நடக்காத போகும், சக்கரவர்த்தி நினைச்சா நடக்காத போகுமா, ஆனா சக்கரவர்த்தி தீர்மானம் பண்ணியிருக்கார். சம்மதஞ்ச பிரஜானாம், இல்ல ஜனங்கள்லாம் யாராவது ஒருத்தர் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வரா மாதிரி எதாவது திடீர்னு வாங்கிட்டு வந்துருவானா அப்படின்னா அதுவும் கிடையாது. எல்லாருமே இச்சாமஹா அப்படின்னு எல்லாரும் சம்மதியை தெரிவிச்சிருக்கார். மாதா சக்கரவர்த்தி தீர்மானம் பண்ண, வசிஷ்டர் நான் குறிச்சார், ஜனங்கள் எல்லாம் ஓகேன்னு சொல்லி ஒத்துண்டுட்டா நடக்கணும் இல்லையோ நடக்கல. மாதா வவ்ரே ததிக பரதே, அப்ப அம்மா என்ன பண்ணாரு, கைகேயி ராமனுக்கு இல்லை பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னா, உடனே சத்தியவாதி ததௌச, இவரும் சத்தியவாதியான அப்படின்னா அதை மீற முடியாமல் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த ராஜ்யத்திலேயே தசரத சக்கரவர்த்திக்கும் மேல, பிரஜைகளுக்கும் மேல, மந்திரிகளுக்கும் மேல, மகரிஷிகளுக்கும் மேல ஒரு செல்வாக்கு கைகேயிருக்கு. அந்த செல்வாக்கில் அவ தீர்மானம் பண்றா, நான் சொன்னதுதான் கேட்டாகணும் அப்படிங்கிறார். இவரும் சத்தியவாதியான அப்படியான ததௌ சரி அப்படின்னு விட்டார். அப்ப அது நடக்கிறமோ இல்லையோ, ஆனா இதுவும் நடக்கல அதுவும் நடக்கல ரெண்டும் நடக்கல. சிந்தாதீதா, யாருமே சிந்திச்சு பார்க்காத ஒண்ணு நடந்தது. சிந்தாதீத சமஜனி ததா பாதுகாக்ரியாபிஷேகா, யாராவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நினைச்சு பார்த்திருப்பாளா? ஒருத்தர் நினைச்சு பார்க்காத ஒரு காரியம் ஒண்ணு நடந்தது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, துர்விஜான ஸ்வஹிருதயமகம் தெய்வமத்ர பிரமாணம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ, தெய்வம்தான் பிரமாணம். நாம நினைச்சுட்டா உடனே நடந்துடணுங்கிறது கிடையாது. சக்கரவர்த்தி நினைச்சதே நடக்கலன்னா நாம நினைச்சது எப்படி நடக்கும்? அதனால எதுவானாலும் பகவத் சங்கல்பம் அப்படின்னு பேசாம இருக்கணும். நாம இச்சாமகா தான் நமக்கு, நாம ஆசைப்படலாம் அவ்வளவுதான் நமக்கு. துர்விஜான சரி, பகவான் தான், பகவத் சங்கல்பம் தான் தெரியும், அதுதான் நடக்கும் அப்படின்னா சரி அப்படிதான் நடந்துட்டு போட்டோம், பகவத் சங்கல்பம் என்ன அப்படின்னு கேட்டா அது முன்னாடி தெரியாது. துர்விஜான நடந்தப்புறம் தான் தெரியும், ஓஹோ இதுதான் பெருமாள் சங்கல்பம் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியுமே தவிர முன்னாடி தெரியாது. துர்விஜான ஸ்வஹிருதயமகம் தெய்வமத்ர பிரமாணம் அப்படின்னு ஸ்லோகத்தை காமிச்ச இந்த சுபாஷிதமாக பாதுகாப்பட்டாபிஷேகத்தில் இது தெரிஞ்சுக்கோங்க. நாம நினைச்சபடினாலே நடந்துடணுங்கிறது கிடையாது, பகவத் சங்கல்பம் இருந்தாதான் நடக்கும். அது பின்னாடி ஓஹோ அப்படி பகவத் சங்கல்பம்ங்கிறது நாம தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளவுதான். அதுவும் முன்னாடி தெரிஞ்சிருத்தனா அப்புறம் பகவானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அப்புறம் நாம ஆட ஆரம்பிச்சிருவோம், அது கிடையாது. அதனால இவா எல்லாரும் தீர்மானம் பண்ணா கூட பெருமாள் என்ன பண்ணாருன்னா பட்டாபிஷேகம் இல்லை அப்படிங்கறத அவர் முதல்லயே தீர்மானம் பண்ணிட்டார். தசரதர் சொல்லிச்சு சரின்னு சொன்னா கூட அவர் மனசுக்குள்ள தெரியுமா, நேரத்தை பார்த்தோம், பிரதட்சிணம் பண்ணச்சு தெரியல. வெளியில சொல்லலையே தவிர பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கணும்னு மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க. என்ன காரணம் அப்படின்னா, வசிஷ்டருடைய சக்தியும் மீறி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அழகா சொல்ற, எம்பெருமான் தான் முடி தவிர்த்தது அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். அயோத்தியா காண்டத்திலே ஸ்ரீராம பட்டாபிஷேகம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் கிடையாது, விபீஷண பட்டாபிஷேகம் கிடையாது. ஆனால் பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, தன் திருவடியை ஆசிரியித்தவனுக்கு பட்டாபிஷேகம். வாதி சுக்ரீவன் ரெண்டு பேர் இருந்தா, சுக்ரீவன் எம்பெருமான் திருவடியை ஆசிரியிச்சான் அவனுக்கு பட்டாபிஷேகம், வாலிக்கு ராஜ்ய நாசம். அதே மாதிரி ராவணன் விபீஷணன் ரெண்டு பேர் இருந்தார், விபீஷணன் பெருமாள் திருவடியை ஆசிரியிச்சான் அவனுக்கு பட்டாபிஷேகம், ராவணனுக்கு ராஜ்ய நாசம் இல்ல அவனுக்கே நாசம். யார் திருவடியை ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு க்ஷேமம், யார் ஆசிரியிக்கலையோ அவர்களுக்கு அந்த க்ஷேமங்கிறது கிடையாது. இந்த ஒரு பெரிய விஷயத்தை லோகத்துக்கு காமிக்கணும், என் திருவடியை ஆசிரியத்தவாளுக்கு க்ஷேமம் உண்டு அப்படிங்கறத காமிக்கணுங்கிற பெருமாள் நினைச்சாராம். அதுக்கு ஒரு உதாரணமா என்ன பண்றாருன்னா, திருவடியை ஆசிரியத்தவர்களுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கறத காமிக்கணுங்கிறதுக்காக பாதுகைக்கு முதல்ல பட்டாபிஷேகம். திருவடியை ஆசிரியிச்சது யாருன்னா பாதுகை தானே, எப்பவுமே திருவடியை ஆசிரியிச்சிருக்கோம் இல்லையோ. அதனால பெருமாள் என்ன காமிக்கிறாருன்னா, திருவடியை ஆசிரியிச்சவர் யாரா இருந்தாலும் அவளுக்கு தான் முதல் தீர்த்து முதல் பட்டாபிஷேகம், பாதுகைக்கு தான் முதல் பட்டாபிஷேகம், எனக்கே கிடையாதுன்ற. பாலி கதை இருக்கட்டும், ராவண கதை இருக்கட்டும், ஏன்னா நாம் திருவடி ஆசிரியிக்கலையே, அதனால என் திருவடியை ஆசிரியிச்ச பாதுகைக்கு தான் முதல் பட்டாபிஷேகம் அப்படிங்கறத லோகத்துல காமிச்சு, அதிலிருந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எம்பெருமான் திருவடி ஆசிரியிச்சா பட்டாபிஷேகம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா. அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, எல்லாம் முடிஞ்சப்புறம் ஸ்வஸ்தராக இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற அப்படிங்கிறது இதுல உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியம் இது. அதுதானே தவிர வெறுமை சொல்லக்கூடாது, இவர் தீர்மானிச்சா ஏன் நடக்கல அப்படின்னு கேட்க முடியாது. இதுதான் துர்விஜான ஸ்வஹிருதயம் ஹோ தெய்வமத்திர பிரமாணம்னு பெருமாளே இதுக்கு பிரமாணமாக இருக்கார். அந்த மாதிரியாக பரதன் மூலமாக இந்த பாதுகா வைபவம் நன்னா தெரியும் லோகத்துல. பகவத் சங்கல்பம் பரதனை எல்லாரும் ஒதுக்குறா, தசரத சக்கரவர்த்தி ஒதுக்கிறார். கைகேயியும் சரியா புரிஞ்சுக்கல, கௌசல்யும் சரியா புரிஞ்சுக்கல, யாருமே சரியா புரிஞ்சுக்கல. பரதனுடைய சுத்தமான மனசை புரிஞ்சின்றவர் பெருமாள் தான். பரதனை அங்கிருந்து வரவழைக்கிறார் மாமா கிரகத்திலிருந்து. தசரத சக்கரவர்த்தி போன அப்புறம், அதுக்கு முன்னாடி தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமன் காட்டுக்கு போன அப்புறம் ரொம்ப மனசுல துக்கம் அதிகமா போக நேர கௌசல்யனுடைய கிரகத்துக்கு போயிட்டார். அவர் கைகேயியை பார்த்து என்னோட பேசாதன்னு, நீ உன்கூட வார்த்தை சொல்ல மாட்டேன், நீ என்கிட்ட நிக்காத, என் முகத்துல முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யை கூட்டி நீ உங்காத்துக்கு அழிச்சுட்டு போன்னு சொல்லி கௌசல்யனுடைய பவனத்துக்கு தசரத சக்கரவர்த்தி கூட போற. ராமன் காட்டுக்கு போனானே என்ன ஆச்சோன்னு நடிச்சுட்டு இருக்கும் போது சுமந்திரர் காட்டிலிருந்து திரும்பி வர, காட்டுல விட்டுட்டு அபித்தே விஷயே ராஜா ராம வியசன கரிசிதாக அபிவிருட்ச பரிம்லானாக சபுஷ்பாங்குரகோரகாக. அயோத்திக்குள்ள உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணும் போதே பார்த்தால் அயோத்தியில எங்கேயுமே ஒரு சோபையே இல்லையாம், விளக்குகள்லாம் கூட பிரகாசிக்கலையாம், பூங்கால ஜனங்கள்லாம் குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்குமே அதெல்லாம் எதுவுமே விளையாடவே இல்லையாம். அங்கங்க அக்னிஹோத்திர ஹோமங்கள்லாம் பண்ணி அதிலிருந்து புகையெல்லாம் வருமே நல்ல புகை, அதெல்லாம் கூட வரக்காணுமா? ஜனங்கள்லாம் கூடி நின்று சந்தோஷமாக பேசிட்டு இருப்பாளாம், அதெல்லாம் எதுவும் இல்லையாம். ஒண்ணுமே இல்லை அயோத்தியில. அப்படி விரக்ஷாக பரிமளானாக, மரம் கூட பூக்கலையாம், பூச்செடி கூட பூக்கலையாம், எல்லாமே மூடிட்டே இருக்கான். இப்படி அயோத்தியானது களை இழந்து இருக்கே அப்படின்னு அந்த சுமந்தர பார்த்துட்டு நேர மகாராஜா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக அரண்மனை கிட்ட போன உடனே சுமந்தர வந்திருக்காருன்னு ஒரு செய்தி வந்தது. உடனே எல்லாரும் கூடிட்டாங்க இடத்துல அரண்மனையில், அந்த புற ஜனங்கள் எல்லாரும், இன்னும் மந்திரிகள் எல்லாரும், எல்லாரும் கூடி வந்து சுமந்தர வந்திருக்காரு, என்ன சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கார். தசரதர் சுமந்தரை பார்த்து, சுமந்தர என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கீர், அவள்லாம் எங்க இருக்காள், ராமலக்ஷ்மணாலாம் சௌக்கியமா இருக்காளா, எந்த இடத்துல இருக்கா, நீர் சொல்லும், நீர் சொல்றத கேட்டாவது நான் உயிர் தரிக்க முடியுமான் பாக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அவளை கங்காய் கரையில நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொன்னார். அவ என்ன சொன்னா அதை சொல்லும்னர் ராமலக்ஷ்மண சீதையெல்லாம் என்ன சொன்னா. சுமந்தர் அழகா பேச ஆரம்பிச்சார். மகாராஜரே, பெருமாள் அபிவாதனம் பண்ண சொன்னார், ஸ்ரீராமன் உண்மை சேவிக்கிறான் அப்படின்னு தன்னுடைய தகப்பனார் திருவடியில அபிவாதனம் பண்ணிட்டு கௌசல்யா முதலான மாதாக்கள் அவ எல்லாருக்குமே அபிவாதனம் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் பரதனுக்கு விஷயம் சொல்லி அனுப்பிச்சிருக்கார், அப்பா எல்லா அம்மாக்கிட்டையும் நீ சமமா நடந்துக்கணும், கௌசல்யாகட்டும் சுமித்ரையாகட்டும் கைகேயாகட்டும் எல்லாரையும் சமமா நடந்து ராஜ்யத்தை நல்லா பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். கைகேயி கிட்ட யாரும் எந்த தோஷமுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். எல்லாரும் தர்மத்தை பிரதானமா வைக்கணும், பரதன் கிட்ட இது சொல்லு, தர்மராஜ்யம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இதெல்லாம் சொன்னார். லக்ஷ்மணன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார். சுமந்தர் மெதுவா யோசிச்சுட்டு சொல்ற, அகந்தாவன் மகாராஜ பித்ரு, நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்லு, எங்க அப்பா கிட்ட எங்க அண்ணா ஸ்ரீராமன் என்ன தப்பு பண்ண, அவர் காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் இல்லையோ, அது அண்ணிலேருந்து கேட்டு இருக்க, அவர் இன்னும் கேட்டு அவர் என்ன தப்பு பண்ண அவர் காட்டுக்கு அனுப்பிச்சு அப்படின்னு நான் கேட்டேன்னு கேளு. அகந்தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே, என்னை பொறுத்த வரைக்கும் தசரதர் என்னுடைய அப்பாவா நான் நினைக்கல, எனக்கு மாதா பிதா பிராதா பந்து எல்லாமே ஸ்ரீராமன் தான் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லுன்னு. இதுதான் லக்ஷ்மண பெருமாள் சொன்ன வார்த்தை அப்படின்னா தலையை குனிஞ்சுக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. சீதா பிராட்டி என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை பார்த்த சுமந்தர சொல்ற, சீதா பிராட்டி என்னை பார்த்து ஏதாவது வார்த்தை சொல்லணுமாங்கிறதுக்காக என்னை பார்த்துட்டு பெருமாளை பார்த்த, அதுக்கப்புறம் தலையை குனிஞ்சு அட ஆரம்பிச்சார். அவர் ஒன்னும் சொன்னல, ஆனா அவருடைய கண்ணீர் ஆயிரம் வார்த்தை சொல்லிட்டு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஜனக சக்கரவர்த்தியினுடைய குமாரத்தியா இருந்த ஒருத்தி இப்ப என் ராஜ்யத்துக்கு வந்து இப்படி கஷ்டப்படணும்னு இருக்கேன், இதை காட்டிலும் எனக்கு பராபமம் பரிபவம் என்ன இருக்க முடியும், அவர்கள்லாம் எங்க படுத்திருந்தாலோ எப்படி இருந்திருந்தாலோ என்ன சாப்பிட்டாலோ என்னவோ தெரியலையே அப்படின்னா மொத்தத்தையும் சொல்றேன் கேளும் அப்படின்னு முதல் நாள் இன்னைக்கு இந்த பௌர ஜனங்களை ஏமாத்திட்டு போனப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஜனங்கள் எல்லாம் விட்டு அப்பா அம்மா இல்லாமல் நாம தனியா இருக்கும். இன்னைக்கு ஆகாரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்ணார், ஒரு தாமரை இலையில போய் தீர்த்தம் கொண்டு வந்து பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருவடி சோதனம் பண்ணாராம். அதுக்கப்புறம் இன்னொரு தாமரை இலை எடுத்து அதுல தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தாராம். இன்னைக்கு இந்த தீர்த்தம் போறோம் நமக்கு அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அயோத்தியில இன்னைக்கு அப்பா அம்மா யார் தூங்க போறா, யாரும் தூங்க போறதில்லை, நமக்கு மாத்திரம் என்ன தூக்கம் எப்படி வரும் அப்படின்னு கதைகளையே பேசிட்டு இருந்தாள் அப்படின்னு தீர்த்தம் சாட்டாள், கிழந்து சாட்டாள். கங்கை கரையில குகன் வந்து ஆலமர பாலை எடுத்து கொண்டு வந்து ஜடையெல்லாம் ஜடை உண்டு பண்ணி கொடுத்தா தலையில. அப்போ ஜடையை தரிச்சுட்டு இருந்த அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொன்னா, என்னுடைய பையன் சக்கரவர்த்தி குமாரனா இருந்து அவன் வெறும் தீர்த்தமும் வெறும் கிழங்கும் வெறும் பழமும் சாட்டி இப்படி இருக்கானா, அவன் எப்படி நடந்து போனானோ தெரியலையே அப்படிங்கிறார். தேர்ல தானே போற வழக்கம், ஒரு தேர் இல்லாமல் குதிரை இல்லாமல் ஒண்ணும் இல்லாமல் நான் சொன்னேன் அப்படிங்கறத மாத்திரம் கேட்டுட்டு போனானே. வெவ்வாயன் வெவ்வுரை கேட்டு இரு நிலத்தை வேண்டாதே விரைந்து மைவாய கடிரொழிந்து தேரொழிந்து மா ஒழிந்து வனமே மேவி நெய்வாய வெள்ளெடுங்கன் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மிதாமாவோ. எவ்வாறு நடந்தனே அப்பா, எப்படிப்பா நடந்த அந்த கல்லிலையும் முள்ளிலையும் எப்படி நடந்த, அதுவும் சீதா பிராட்டி உன் கூட நடந்தாடாமே எப்படி நடந்த. அந்த சூரியன் இருக்கானோ, சூரியனுடைய வெயில் இருக்கு, அது காட்டுல பாறாங்கல் இருக்கான் அங்கங்க, நம்ம தார் ரோடு போடுறதுக்கு கல் இருக்கோ அந்த மாதிரி கல் இருக்கான், அது சூரியனுடைய வெயில் பட்டு அந்த கல் அப்படியே கொதிக்கிறதாம். நேர் வெயில் மாதிரி, நேர் வெயில் பட்டா கூட அவ்வளவு சுடாது, அது கொதிக்கிறதாம். அதுல சீதா பிராட்டி நடக்கிறாளாம். எவ்வாறு நடந்தனு, எப்படிப்பா நீ நடந்து போன, உன்னுடைய கால் வந்து பிராட்டியும் கூசி பிடிக்கும் மெல்லடிகள்னாலே எப்படி நீ நடந்து போன தெரியலையே. மெல்லனை மேல் முந்துயின்றாய் இன்று இனி போய் வியன் காணமர தென்னீழல் கல்லனை மேல் கந்துயிர கற்றனையும் காக்குத்தா கரியகோவே. ஒரு பஞ்சனையில அழகா படுத்துட்டுதானே வழக்கம், மெல்லனையில படுத்துட்டு இருந்தவன் கல்லணையில போய் எப்படி படுத்துக்கிற, உனக்கு தூக்கம் வருமா, எப்படி பாத்துவீங்க, எனக்கு என் இடத்துல படுத்துட்டாதான் தூக்கம் வரும்னா ஆத்துல. ஆனா நீ கல்லணை மேல் கந்துயிர கட்டுற, எங்கப்பா நீ கத்துண்ட அப்படின்னு கதற, நீ போய் காட்டுக்கு போனோமா, நான் தானே காட்டுக்கு போனோம், வயசான காலத்துல நான் காட்டுக்கு போக வேண்டியிருக்க, யான் இன்று செலத்தக்க வனம் தான் சேர்தல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசித்தனே சொல்லீர் நீரே. நீங்களே சொல்லுங்க என்ன நியாயம் இது, வயசான காலத்துல நான் தானே காட்டுக்கு போகணும், ஆனா அவன் காட்டுக்கு போயிருக்கானே, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, அப்பா போக முடியாதுன்னு சொல்லலாம் முடியும், சொல்லக்கூடாது பையன் இல்லையே அவன், அவனுடைய பெருமை என்ன, எனக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் கிடையாது. முன்னொரு நாள் மடுபாடி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாயி. பரசுராமன் பேரை கேட்டாலே பயப்படுறவன் நான், ஆனா அந்த பரசுராமனுடைய வில்ல வாங்கி அவன் தவத்தை அவனுடைய புண்ணியம் மொத்தத்தையும் ஒழிச்சவன் நீ. உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம் புக்க எந்தாய். உன்னுடைய பெருமை என்ன, என்னுடைய பெருமை என்ன, பரசுராமனுக்காக பயந்து தசரத விவாகம் பண்ணிட்டான்னு ஒரு கதை சொல்றது, விவாகம் பண்ணிட்டா பரசுராமர் ஒண்ணும் பண்ண மாட்டாராம், அதனால எப்ப பரசுராமர் வர்றாரோ அப்ப பயந்துட்டு தசரத விவாகம் பண்ணிட்டாராம், அதனால அவருக்கு 350 மனைவிகள் அப்படின்னு சொல்றது. 350 மனைவிகள்ங்கிறது மாத்திரம் ராமாயணத்துல இருக்கு வாஸ்தவமாவே, அதுல வால்மீகி வேடிக்கையா சொல்ற 350 மனைவிகள் சொல்லல, 700 பாதி அப்படிங்கிறார், அது எந்த கணக்குல சொல்றேன்னு தெரியல, அர்த்த சத்த சத அப்படிங்கிறார், 700 பாதி மனைவிகள் தசரத கல்யாணம் பண்ணா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டான்னு பயந்துட்டு இருக்காராம். ஆனா அந்த பரசுராமனையும் ஜெயிச்சவன் அப்படிப்பட்டவனா நீ, ஏதோ ராவணவதம் ராவணவதம்ங்கிறாளே, இந்த ராவணனை பிடிச்சு சிறையில போட்டவன் காத்தவீதி அர்ஜுனன். 20 கையில ராவணன் வந்து ஒரு சமயம் கோதாவரி நதியில 20 கையோடையும் ஸ்நானம் பண்ணான். அப்படியே அடைச்சுட்டு இருக்கு ஜலம் மொத்தம். பின்னாடி கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தள்ளி காத்தவீதியை குளிச்சுட்டு இருக்கான். ஜலமே வரல திடீர்னு. என்ன ஜலமே வரலையே அப்படியே அவன் நினைச்சுட்டு இருக்கும்போது அவன் கையை எடுத்துட்டானோ நோய் தெரியல, வேகமா அலை வந்து இவனையும் அடிச்சுட்டு போற மாதிரி வந்துருச்சு. இவனுக்கு கோபம் வந்துருச்சு ராவணனுக்கு. கார்த்திகேயன் நேர போய் யார் இப்படி பண்றான் பார்த்தா ராவணன் தெரிஞ்சு அவனை பிடிச்சு சிறையில போட்டான். ராவணனுக்கு 20 கை, கார்த்திகேயனுக்கு 1000 கை பிடிச்சு சிறையில போட்டான். அதுக்கப்புறம் அந்த புலஸ்தேர் வந்து இவனுக்காக கொஞ்சம் வாதாடி ராவணன் வெளியில மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சரித்திரம். அந்த கார்த்திகேயனை கொன்னவர் பரசுராமன். அந்த பரசுராமனுக்கு கர்வபங்கம் நடக்கிறது. ஸ்ரீராமனாங்கன்னா எப்படிப்பட்டவர் இவர்? முன்னொரு நாள் மடுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாள் உன்னையும் உன் அருமையையும். அப்ப உன் அருமையை நீ நினைச்சு பார்க்க வேண்டாமா? உன்னையும் உன் அருமையையும் ஒன்றாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு. அப்பா சொல்லிட்டார், அப்பா சொல்லிட்டார், எங்க அப்பாவை சத்தியவாதியாக்கணும் சத்தியவாதியாக்கணும் இதையே சொல்லிட்டு இருக்கியப்பா, உன்னை பத்தி நீ நினைக்க மாட்டேயோ? வனம் புக்க எந்த நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் ஏழ் பிறப்பும் நெடுந்தோள் வேண்டே. உன்ன மாதிரி நீதான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பிள்ளைய வரணப்பா அப்படின்னு தசரதன் புலம்பிய புலம்பல் ஒன்னு குலசேகர ஆழ்வார் அழகா எடுத்து சொன்னார். ஒரு 10 பாட்டுல பெருமாள் பத்தி பாடினா பரவாயில்ல, தசரதன் புலம்புல போய் எதுக்காக பாடணும்? பகவத் விஷயமா இருந்தா தானே பரவாயில்ல. இன்னும் தேவகி புலம்பிய புலம்பல் ஒண்ணு, இது ரெண்டுமே இவர் மட்டும்தான் பாடியிருக்க. தேவகி புலம்பி அப்புலம்பல் தன்னைனர் அங்கேயும். எதுக்காக அப்படின்னா, பகவத் வியோகத்திலே பகவானை விட்டு பிரிஞ்சு இருந்தால் எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறார். நமக்கு அது காமிக்கிறாராம். பகவத் வியோகத்திலே என்னைக்காவது கதறி இருக்கோமா? நம்ம சேவிக்க முடியலையே சொல்லி என்னைக்காவது கதறி ஒரு கண்ணீர் ஒரு கொஞ்சம் வந்திருக்கா? அது இருந்தால் நல்ல பக்தி இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு சமயம் என்ன பண்ண, கோயில்ல திருவனந்தபுரத்துல கோயில்ல இந்த மாதிரி நிறைய தூண் எல்லாம் உண்டு, பெரிய பிராகாரம் உண்டு. ஒரு குழந்தை அழிச்சுன்னு அம்மா அப்பா அழிச்சுன்னு இருக்கா, குழந்தையோட விளையாடிட்டு இருக்கா. திடீர்னு வேடிக்கையா அந்த அம்மா என்ன பண்ணா, குழந்தைய விட்டு மறைஞ்சுட்டு இருக்கா தூண் பின்னாடி. இது என்ன பண்றது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு 1.5 வயசு குழந்தை. இந்த குழந்தை என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக குழந்தைய விட்டு இப்படி மறைஞ்சுட்டு மண்ணில் விளையாடிட்டு. அப்புறம் திடீர்னு இப்படி பார்த்தது மண்ணை தட்டிட்டு இப்படி பார்த்தா அம்மா இல்ல, எங்க இருக்கான்னு சொல்லி இப்படி சுத்தும் முத்தும் பார்த்தது, எங்கேயுமே இல்ல. மறுபடியும் இப்படி கொஞ்ச தூரம் இந்த பக்கம் வந்து பார்த்தது, அந்த பக்கம் வந்து பார்த்தது, அவ அம்மா வெளியிலேயே வரல, உள்ளே மறைஞ்சுட்டே இருக்காது, என்ன பண்றது பாக்கலான்னு. இப்படி 4 பக்கமும் பார்த்த குழந்தை ஓன்னு அழ ஆரம்பிச்சு. உடனே அம்மா ஓடி வந்து கட்டிந்தாளா, அழாதரா நான் இருக்கேன், எங்க இருக்கேன், நான் உங்கதான் இருக்கேன், எங்கேயும் போலையே அப்படின்னா கேவி கேவி அழகு. அம்மா ஓடி வந்து கட்டிந்தாள். இந்த மாதிரி என்னைக்காவது அழுதுருக்கோமா பெருமாளை விட்டு பிரிஞ்சு? ஒரு அம்மா கிட்ட குழந்தைக்கு இருக்கக்கூடிய பாவம் தானே நமக்கு பெருமாள் கிட்ட இருக்கணும். பெருமாளை விட்டு பிரிஞ்சு அழகு அழ முடிஞ்சிருக்கா அப்படின்னா, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் தொண்டைப்படியாடும். ஆருளர் கலைகளம்மா அரங்கமா நகருளானே கதறுகின்றேன் என்னைக்காவது கதறிக்கோமா? ஒண்ணும் இல்ல, செட்டி தெருவில் பஸ் கிடைக்கலன்னா கதறி இருக்கும். அண்ணா பஸ் கிடைக்கலையே போயிட்டே போயிட்டே போயிட்டே, இதுக்குதான் நாம கதறோமே தவிர. பகவத் வியோகத்திலே கண்ணீரும் கம்பளையுமாயிருப்பதிலே ஒரு ஆத்மாவின் சுரூபம் அப்படிங்கிற ஒரு சேதனம் பெரிய சாப்பிள்ளே அழகா சொல்ற. பகவானை பிரிஞ்சு இருக்கும்போது கண்ணில் ஜலம் வந்ததுன்னா உனக்கு நல்ல பக்தி இருக்குன்னு அர்த்தம். நீ அப்பதான் அந்த தாசபாவத்தோட கூட இருக்கக்கூடிய ஜீவாத்மா. தசரதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டார்னா, பின்னாடி பெருமாளே ஒரு இடத்துல சொல்ற, ந சர்வே பிராதரஸ்தாதா பவந்தி பரதோபமாக மத்விதாவா பிது புத்திராக சுகிருதோவா பவத்விதாகனு ஒரு ஸ்லோகம். ஒரு அப்பனுக்கு பிள்ளைனா நான் தான், எனக்கு சமம் யாரும் கிடையாதுன்னு. ஒரு தம்பி அப்படின்னா பரதன் தான், பரதனுக்கு சமம் யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு இல்ல ராஜ்யம் உனக்கு அப்படின்னா எனக்கு வேண்டாம் அண்ணாவுக்கே இருக்கட்டுமே அப்படின்னா, இல்ல 14 வருஷம் சரி 14 வருஷக்காரன்னா பரவாயில்ல ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் மொழியோ. ஒண்ணும் இல்ல, அந்த திருப்பி ராமன் கிட்டே ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னு போய் அவர் ஒத்துக்கலன்னு ஒண்ணு அவர் மாதிரியே ஜட்டையை தரிச்சு மர உரியை தரிச்சு தரையில படுத்துண்டு எங்க அண்ணா எப்படி இருப்பாரோ அப்படிதான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ தம்பினா பரதனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, ஒரு அப்பனுக்கு பிள்ளைனா எனக்கு சமம் யாரும் கிடையாதுன்னு. மத் விதாவா பிது புத்திராஹா, ஏன் அப்பாவும் சத்தியவாதி ஆக்கணுங்கிறதுக்காக காட்டுக்கெல்லாம் கூட கிளம்பி போறாரு அதனாலயா அப்படின்னா அப்படி வியாக்கியானம் பண்ணல, அங்க வியாக்கியானத்தை ரசிக்கணும். அங்க பெருமாள் தன்னை சொல்லல, அங்க தன்னுடைய அப்பாவை சொல்ற, தசரதல சொல்ற. எப்படி சொல்றான்னு கேட்டா, தன்னுடைய புத்திரன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனான்னு தெரிஞ்ச அஞ்சாவது நாள்ல உயிரை விட்ட ஒரு அப்பாவுடைய பிள்ளை நான். நான் சாதாரண அப்பாவுடைய பிள்ளை இல்ல. எங்க போயிருக்கான்? இல்ல போகா போயிட்டான் இல்லையே, இங்கதான் போயிருக்கான் தெரியும், தண்டகாரணத்துக்குதான் போயிருக்கான், திரும்பி வரத்தான் போறான், கூட அவனுடைய மனைவியும் போயிருக்கா, எல்லாம் நன்னா தெரியும். ஆனால் கூட புத்திர வியோகத்துல அஞ்சாவது நாள் பிராணத்தியாகம், அதை தாங்க முடியாமல் பிராணத்தியாகம் பண்ண ஒரு அப்பா இருப்பாருன்னா அந்த அப்பாவுடைய பிள்ளைங்கிற பெருமை எனக்குதான் வரும், வேற யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட தசரதர் ஸ்ரீராம வியோகத்துல எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு ஒரு பாடமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல அழகா சொல்ற தசரதன் புலம்பல். இது மொத்தமுமே ராமாயணத்துல இருக்கிறது தான், ஸ்லோகத்துல இருக்கிறது தான், அங்க பாசுரத்துல இருக்கு, இங்க இல்லாதது ஒண்ணுமே இல்லை. அழகா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கிற ஸ்ரீ குலசேகர தசரதர் இப்படி கதறலாம், ஏன் இப்படி கதறுங்க? கௌசல்யா சொல்ற, இப்ப கதறி என்ன பிரயோஜனம்? நீங்க பண்ண காரியத்தினாலே பாருங்கோ, எல்லாருக்குமே கஷ்டம், ராஜ்யத்துல மொத்த பேருக்கும் கஷ்டம், எனக்கு பிள்ளை இல்ல நான் என்ன சுகப்பட்டேன், உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், சுமந்தருக்கும் கஷ்டம் ஜனங்களுக்கும் கஷ்டம், ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துருக்கேனே அப்படின்னு கௌசல்யா உபாலம்பம் பண்ண தசரதர், அம்மா கௌசல்யே என்னை மன்னிச்சிடுமா, பிரசாத ஏற்பாம் கௌசல்யே ரச்சிதோ எம்மயாஞ்சலிஹி, கை கூப்பிட்ட என்னை மன்னிச்சிடும், தயவு பண்ணி என்ன மன்னிச்சிரு. உன்னை எல்லாருமே என்ன சொல்றான்னு கேட்டா, கௌசல்யம் ரொம்ப வத்சலா, எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்நேகம் காண்பிக்கிறவள், யார்கிட்டையும் தோஷம் பார்க்க மாட்டாள், எல்லாரையும் அரவணிச்சுப்பாள் அப்படின்னு உனக்கு பெயர். ரொம்ப அந்த உன்னுடைய ஸ்நேகத்தை எங்கிட்ட காமிக்க மாட்டேயா நீ, என்னை ஏன் உப்பாலம்பம் பண்ற அப்படின்னு கௌசல்யை பார்த்து கை கூப்ப, உடனே கௌசல்யா அந்த தசர சக்கரவர்த்தியுடைய கையில் ரெண்டையும் எடுத்துட்டு தன் சிரஸ்ல வச்சுட்டு, என்ன நீங்க மன்னிக்கணும், நான் ஏதோ கோபத்தினாலே பேசிட்டேன், புத்திரன் இல்லையே அப்படிங்கிற கஷ்டத்தினாலே நான் பேசிட்டேன், என்ன தப்பா நடிச்சுக்க கூடாது, நீர்தானே எனக்கு தெய்வம், என்னுடைய நாதனாச்சே என்னுடைய தெய்வமாச்சே, என்ன தப்பா நடிக்க கூடாதுன்னு சொல்லி கௌசல்யா அது கையில அது சிரஸ்ல அந்த கையை வச்சுட்டு கௌசல்யை கஞ்சராளாம். அப்போ தசரதர் சொல்ற, ராமம் மேனுகதா திருஷ்டி அத்யாபி நிவர்த்ததே நத்வா பஸ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ. அம்மா கௌசல்யே என்னுடைய கண்ணு ரெண்டும் ராமன் காட்டுக்கு போகும்போது கூட போச்சு, ராமன் அப்படியே தெருக்கோடி போகும்போது அந்த கண்ணு கூடியே போடு, போன ரெண்டு பார்வையும் அப்படியே அவனோடயே போயிடுத்து போல இருக்கு, அதுக்கு திரும்பி வர தெரியல, போனா திரும்பி வர வேண்டாமா, ஆனா திரும்பி வராமல் ராமனோடயே போயிடுது, எனக்கு பார்வையே போயிடுது, உன்னை பார்க்க முடியல கௌசல்யே, உன்னுடைய கையினாலே என்ன தொட்டுண்டே இருணி, நத்வா பஸ்யாமி கௌசல்யே உன்னுடைய ஸ்பரிசம் வேணும் எனக்கு, நீ எப்படிப்பட்டவள்ங்கிறது எனக்கு இப்பதான் தெரியிருக்கு, நீ என்ன தொட்டுண்டே இரு, என்ன கையை விட்டுடாதே. பர்து கீழ பரித்தியாகா கேவலம் சபவத்தியான கர்த்தவிய, ஒரு கணவனே அவனுடைய கஷ்டமான காலத்துல அவனை இந்த மாதிரி இன்னும் கஷ்டப்படுத்துற வார்த்தைகள் சொல்றதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு காரியம். இந்த விஷயம் தெரிஞ்ச குலஸ்திரிகள்லாம் இதை பண்ண மாட்டான், சுவார்த்தபரமா இருக்கக்கூடிய ஸ்திரீகள் தான் இந்த காரியத்தை பண்ணுவா, இது நிருசம்சாக கொடூர பாவத்துல பண்றது, அதை தயவு பண்ணி நீ பண்ணாதம்மான்னு கேட்டுக்கிற. கௌசல்யம் அழுதுண்டே தசரதர் மெதுவா தடவி கொடுக்கிற, கவலைப்படாதுங்கோ, 14 வருஷ காலம் நான் ஏன் பேசினேன்னு தெரியுமா, ஒரு 5 நாள் ராத்திரி போனது எனக்கு 5 வருஷம் போன மாதிரி இருக்கு, இன்னும் 14 வருஷ காலம் எப்படி போக போறதோ எனக்கு பயமா இருக்கு ரொம்ப, இருந்தா கூட நாம ரெண்டு பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல், இனிமே வேற என்ன இருக்கு, உமக்கு நான் ஆறுதல் எமக்கு நீர் ஆறுதல் மெதுவா தடவி கொடுக்கிறாளாம். ஹா ராகவ மகாபாகோ அப்படின்னு, ஹா ராகவா லக்ஷ்மணா சீதேன்னு உறக்க கத்தின் அப்படியே தசரதர் மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டார். கௌசல்யா எல்லாம் பக்கத்துல இருக்காள், இன்னும் நிறைய பேர் பக்கத்துல இருக்கா, தசரதன் மெதுவா தூங்கிட்டாருன்னு நினைச்சுன்னு எல்லாரும் மெதுவா வாழ்ந்த இடத்துக்கு போயிட்டா, கௌசல்யா மாத்திரம் பக்கத்துல இருக்கா, அர்த்தராத்திரியில கிட்டத்தட்ட 11:30 இருக்கும். தசரதர் மெதுவா எழுந்து கௌசல்யே அப்படின்ன, என்ன பிரபு அப்படின்னா, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் வரும். நான் சின்ன வயசுல வேப்ப மரத்தை விதைச்சுட்டு அது மரமா வந்தப்பறம் எனக்கு மாம்பழம் கிடைக்கலையு கேட்டா நடக்குமா? வேப்ப மரத்தை வச்சா வேப்ப பழம் தானே கிடைக்கும். நான் சின்ன வயசுல வேப்பம் பரத்தை விதைச்சிருக்கேன், இப்ப மாமரம் வேணும்னு ஆசைப்படுறேன், மாம்பழம் வேணும்னு ஆசைப்படுறேன், அது நடக்காது அப்படின்னார். ஏதோ மனசு கொஞ்சம் பேதலிச்சு போய் உளர ஆரம்பிச்சுட்டார் போல இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறங்கோ, ஒன்னும் பேசாதங்க, ஒன்னும் இல்லை அப்படின்னா, இல்ல உண்மையத்தான் சொல்றேன், முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எனக்கு மறந்து போச்சு, இப்பதான் ஞாபகம் வருது. நான் பிரம்மச்சாரியாக இருக்கும் போது சப்த வேதியா இருந்தேன். நான் எந்த சப்தம் கேட்டாலும் அந்த பக்கம் அஸ்திர பிரயோகம் பண்ண முடியும். லட்சியத்தை நேர பார்க்கணும்னு அவசியம் இல்லை, சப்தம் கேட்டா போதும், அஸ்திர பிரயோகம் பண்ணிடுவேன். அந்த ஒரு சாமர்த்தியம் வச்சிருந்த கையில, அந்த ஒரு கர்வத்தினால ஒரு சமயம் யானை தீர்த்தம் சாப்பிடுற சத்தம் கேட்டது ஒரு கிணத்துல. உடனே இங்கிருந்து அஸ்திர பிரயோகம் பண்ணச்ச பார்த்த, பண்ணின உடனே அப்பா அம்மானு சத்தம் கேட்டது. உடனே கிடுகிடுன்னு ஓடி பார்த்தா முனிகுமாரன் ஒருத்தன், யானை நினைச்சிருந்து அஸ்திர பிரயோகம் பண்ணிட்ட, அவனை எடுத்து மடியில போட்டுண்டு ஐயோ இப்படி ஆயிடுத்தேப்பா அப்படின்னா. உடனே ராஜகுமாரரே, நீர் என்ன கொல்லல, எங்க அப்பா அம்மாவை கொண்டிருக்கு, ரெண்டு பேரும் கண்ணு இல்லாதவா பாவம், நான் தான் அவளை அழிச்சுன்னு வந்திருக்கேன், அவளுக்கு தீர்த்தம் கொடுக்கணும் தான் இப்ப வந்திருக்கேன். இப்போ பிம்மால வேலை, அது பிம்மால பிராம முகூர்த்தத்துல வந்திருக்காங்க, குளிச்சுட்டு இங்கிருந்து ஜலம் கொண்டு போறதுக்காக வந்திருக்காங்க, தீர்த்தம் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இப்ப நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். இப்ப ஒரே அஸ்திரத்தினால என்னையும் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் மூணு பேரையும் கொண்ட பிரபாவம் உமக்கு, என்ன கொண்ட பிரபாவம் மாத்திரம் இல்ல, ஒரு அஸ்திரத்தினாலே மூணு பேரை கொண்ட பிரபாவம் உமக்கு இருக்கேன்னா வேடிக்கையாக தசரத தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு என்னவோ தெரியலையே, என்ன மன்னிச்சுக்க மாட்டாயான, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த அஸ்திரத்தை எடுத்துடும், அஸ்திரம் இருந்தா ஆபத்து எப்பவுமே இருக்கிற வரைக்கும் உயிர், அதாவது வலி ரொம்ப இருக்கும், அதை எடுத்தாதான் உயிர் போகும். அஸ்திரம் இருக்கிற வரைக்கும் உயிரும் போகாது, வலியும் கொண்டுடும். அதனால முதல்ல இந்த அஸ்திரத்தை எடுத்துடும், என் உயிர் போகட்டும். நேர எங்க அப்பா அம்மா கண்ணு தெரியாதவா, வயசானவா இருக்கா, அவ கிட்ட போய் இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லும், இந்த உபகாரத்தை நீ பண்ணும்னுட்டான். அப்படியே அவன் பிராணத்தியாகமான உடனே தசரதர் மெதுவாக அவன் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போற, குழந்தை வந்துட்டியாங்கிறவன் கண்ணு தெரியாது பாவம், குழந்தை வந்துட்டியா, ஏன்பா நாழி ஆயிடுத்து, ஏன் எங்க மேல கோபமா? அவ அப்பா சொல்ற, நான் நேற்று ஏதோ சொல்லிட்டேனேன்னு கோபிச்சுக்காதரா, நீதானே எங்களுக்கு கண்ணு, நீதான் எங்களுக்கு கண்ணு, நீதான் எங்களுக்கு பிராணம், ஏதோ நான் கோபிச்சுட்டேனேன்னு தப்பா நினைச்சுக்காத, நீ இல்லாட்டா இவருக்கு எதுவும் கிடையாதுடா, வா கிட்டவா, இவங்க ஆளுகளை மன்னிக்கோ, நீ கிட்டவா அப்படின்னு கூப்பிடுற அவ அப்பா. அவ அம்மா வாடா குழந்தை வாடா அப்படிங்கிறா. இவர் மெதுவா நடந்து போய் என்னை மன்னிச்சுக்கோங்கோ, என் பெயர் தசரதன்னு ஆரம்பிச்சு இந்த விஷயத்த சொன்ன, மூர்ச்சையாய் உண்டா மாதிரி, என்ன ஒரு காரியம் பண்ணிருக்கு, போய் அந்த குழந்தை இருக்கிற இடத்துல எங்களை அழிச்சுன்னு போங்கன்னு சொல்றாங்க. தசரதா வா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு அழிச்சுன்னு போய் அந்த குழந்தைய இப்படியே தொட பண்ணி வைக்கிற, அவ கையால தொட்டு அந்த குழந்தைய தொட்டு பார்த்துட்டு, எங்களை விட்டு போனோம்னு உனக்கு எப்படிடா மனசு வந்ததுன்னு போன அழறா. கடைசியில நீ நல்ல கதிக்கு போகணும், உனக்கு நான் சம்ஸ்காரம் பண்றேன், நீ நல்ல கதிக்கு போகணும்னு இவா சொன்ன மாத்திரத்திலேயே ஒரு விமானம் ஒண்ணு வந்துதான் அங்க, அந்த குழந்தைய அதுல ஏத்தில்லு விமானம் போறது மேல சொர்க்கத்துக்கு. குரு சுஷ்ரூஷ, குருனா அப்பா, அப்பா அம்மாவுக்கு சுஷ்ரூஷ பண்ணபடினாலே உன்னை விமானத்துல சொர்க்கலோகத்துக்கு கூட்டுன்னு போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டுன்னு போறான். இந்த இவர்கள் ரெண்டு பேரும் கழியோ, அப்பா அவன் சொல்றான், அப்பா விமானம் வந்திருக்குப்பா, நான் கூட்டுன்னு, என்ன கூட்டுனு போறான் சொர்க்கலோகத்துக்கு, நான் போக போறேன்னா, நீ இல்லாம நான் என்னடா பண்ண போறேங்கிறாவா, கவலையே இல்லை, கொஞ்ச நாள்ல நீங்களும் அந்த இடத்துக்கு தான் வருவோங்கோ, வந்து சேருங்கோ, இவனுடைய பிரபாவத்தினாலும் அவளும் வருவாள், பிள்ளையினுடைய பிரபாவத்தினாலே நீங்களும் வருவோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான்னு இருக்கு ராமாயணத்தில். இவர்கள்லாம் ரொம்ப துக்கிதர்களா. தசரதர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால், உம்மை எத்தனையோ சபிச்சுட முடியும், உம்மை பஸ்மமாக்க முடியும், ஆனால் சத்தியத்தை சொல்லிடுறியோ, சாதாரணமானவன் தான் என்ன பண்ணுவான், அப்படியே போயிருப்பான், இங்க வரவே மாட்டான். நீர் அப்படியே போயிருந்தா உம்ம தலை சுக்கு தூர வெடிச்சிடும். அந்த மாதிரி சாபம் விட்டுருக்கோம். எப்போ சத்தியத்தை காப்பாத்துறங்க ஒரே காரணத்தினால நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சக்கரவர்த்தி குமாரனா இருந்தா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி முன்னாடி வந்து நிக்கிறீர்களோ இல்லடா நான் சக்கரவர்த்தி குமாரன் நான். அப்ப சக்கரவர்த்தி குமாரன் தானே நான், என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது, நான் ராஜா மூலமா பேசிக்கிறேன், நான் என்ன இதுக்கு நஷ்டஈடு என்ன கொடுக்கவும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதெல்லாம் பேசாம நேரம் வந்து இந்த சத்தியத்தினாலே பேசாம இருக்கும். ஆனாலும் நாங்க இப்ப பட்ட கஷ்டம் நீ படணும், அது உனக்கு கட்டாயம் வரும் அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டா. அதை இப்ப நான் நினைச்சு பாக்குறேன், புத்திர வியோகத்தினாலே என்ன கஷ்டம் அப்படிங்கிறது இப்ப எனக்கு புரியுது. அவர்கள் கொடுத்த சாபம் அது, அந்த சாபத்தை நான் இப்ப அனுபவிச்சிருக்கேன் கௌசல்யே அப்படின்னு அதை நினைச்சு மறுபடியும் மூர்ச்சியாய் விழுந்தார். கௌசல்யம் எதுவோ அவரை தட்டி கொடுக்கிறார். ஒர்க்க கத்திர ஹாராம லக்ஷ்மணா ஹா வைதேஹி தபஸ்வினி ஹாராகவ மகாபாஹு ஹா ராமா லக்ஷ்மணா ஹா ராகவ மகா மம ஆயாசனாசன, என்னுடைய ஆயாசத்தினா போக்குற அப்பா ராமா, எனக்கு ஒரு தலைவலினா நீ துடிச்சு போயிடுவியே, எனக்கு ஒரு கால் வலி அப்படின்னு சொன்னா துடிச்சு போய் வந்து காலுக்கு என்னென்ன மருந்தோ எல்லாத்தையும் போட்டு காலை பிடிச்சு விட்டு ராத்திரி மூக்க தூங்காம பக்கத்திலேயே இருக்கு, இப்ப நீ எங்க பாபா ஆயிட்ட, குவாசி குவாசி மகாபூஜ எங்க எடுத்துக்கலாம் போய் சேர்ந்த, இப்போ ஒண்ணுமே இல்லாம அனாதையா நான் பிராணனை விட்டுன்னு இருக்கனே நீ பக்கத்துல இல்லையே, நாலு குழந்தைகள் ஆச்சரியமான குழந்தைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே, நாலு பேருமே பக்கத்துல இல்ல என்ன பண்ண முடியும், நீ எங்கப்பா போயிட்ட, ஆயாசநாசனா ஹா மம நாதன், என்னுடைய நாதனே நான் அனாதையா போறனே அப்படின்னு ஓனு கதர்ற. கௌசல்யே மெதுவா தட்டி தட்டி கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே மறுபடியும் மூர்ச்சியாகி விழுந்த. மறுநாள் கார்த்தால ஒண்ணுமே சத்தம் இல்லையேன்னு பார்த்து தெரிஞ்சுட்டா, ஓஹோ அவர் இல்ல அப்படின்னு அவளுக்கு தெரியாது. என்ன சத்தத்தையே காணுமே, தொட்டு பார்த்தாலும் சத்தத்தை காணும். அப்ப ராத்திரி தூக்கத்திலே போயிட்டார் அப்படின்னு தான் பிடிச்சுட்டா. அப்படி எத்தனை கஷ்டத்துல அவர் போயிருக்கார், தூக்கத்துல யாரும் போக மாட்டாளாம். தஸ்மாத் ஸ்வபந்தம் பிராணான ஜகதி அப்படின்னு வேதத்துல தூங்கின் இருக்கவனுக்கு பிராணம் விட்டு போகாது ஒரு நாள். ஏன்னா தூங்கின் இருக்கவனுடைய பிராணன் எம்பெருமான் கையில் வச்சிருக்கான், எப் பிராணேன பிராணிக்கின்னு வச்சிருக்கான். நல்லா யோசிச்சு பார்க்கணும், நாம யாருக்காவது என்னைக்காவது தூக்கத்து நடுவுல பிராணன் விட்டு திடீர்னு மூச்சு நின்று போயிடுதுன்னா என்ன பண்றதுன்னு யாருக்காவது பயம் இருக்கும் கிடையாது இல்ல. இன்னைக்கு தூக்கத்துல பிராணம் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்றோம் கிடையாது. ஏன்னா பெருமாள் பாத்துக்கிற நமக்கு நன்னா தெரியும், பெருமாள் நன்னா பார்த்துவார், ஒரு குறவும் இருக்காது அப்படின்னு. அதனால பெருமாள் என்ன பண்றாங்க, தூக்கத்துல உயிர் எடுக்கிறது கிடையாது யாருக்குமே. தூங்கிட்டே இருக்கிறது உயிர் போயிடுதுன்னு சொல்றதெல்லாம் பொய், யாருக்கும் அது கிடையாது. அவனுக்கு நினைவு இருக்கும், எப்பவுமே ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு அப்பாவை பார்த்துக்கூடான்னு சொன்னா, அவன் அப்பாவை போய் பார்த்துருந்தா மறுநாள் கத்தால காலம் என்னடா அப்படின்னா, தூங்கிட்டே இருந்து போயிடுது, தூக்கத்திலே தூங்கிட்டே இருந்து போயிடுது அப்படின்னா அப்படின்னா என்னத்தில ஒரு நாள் போகாது அப்படின்னா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இல்லையோ இவன் தூங்கிட்டு இருந்தா அவர் உயிர் போயிடுதுன்னு அர்த்தம் அதுக்கு, அதான் நடக்கவே தவிர வேற நடக்காது. அதுமாதிரி தசரத பாவம் துக்கத்தில் இருக்கிறது தூக்கம் எப்படி வரும், உயிரே போறதுனா தூக்கம் எப்படி வர முடியும் அவருக்கு, ராமனுடைய வியோகத்தில் உயிர் நிக்கலன்னா தூக்கம் எப்படி வர முடியும். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி உடனே என்ன பண்ணலாம்னு அடுத்து மேல ஆக வேண்டிய காரியத்தை வச்சுக்கணும்னா, வசிஷ்டர் வந்த ராஜா இல்லாத ஒரு ராஜ்யம் இருக்கக்கூடாது, அது அராஜகம்னு பெயர். ராஜா இல்லாத அராஜகமான தேசத்துல அந்நியாயங்கள் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அராஜகமான தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு வசிஷ்டர். லிஸ்டா இருக்கு, நிறைய இருக்கு, நூத்து கணக்குல இருக்கு. அதை தயவு பண்ணி எல்லாரும் பாருங்க, ஏன்னா இப்ப அப்படிதான் இருக்கு. அப்படி அராஜகமான தேசம் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்கு. ஒரே கொள்ள பயமும் திருட்டு பயமும் நிறைய இருக்கும், பைசாவுக்கு விவஸ்தை இருக்காது நிறைய இருக்கு. உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், போய் பரதனை கூட்டுன்னு வாங்க அப்படின்னுட்டா. தசரதனுடைய சரீரத்தை எண்ணெயில வச்சா கெட்டு போகாம இருக்கிறதுக்காக பரதனை கூட்டுன்னு வரத்துக்காக ஆள் அனுப்பிச்சா. பரதன் அங்க வரத்துக்கு ஒரு வாரம் ஆச்சு. பரதன் என்ன பண்ணார்னா, அவருக்கு அந்த இடத்துல கேகய தேசத்துல ஏதோ துஷ்ட ஸ்வப்னங்கள்லாம் வந்தது, மனசே சரியில்லை, என்னமோ மனசே சரியில்லையே சரியில்லையே சரியில்லையே சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தூதர்கள் வந்தா, உமா அயோத்திக்கு கூட்டுன்னு வர விஷயத்த சொல்லல, விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான், உமா அயோத்திக்கு கூட்டுன்னு வர சொன்னா அப்படின்னா. உடனே அவர் என்ன நினைச்சிருந்தாருன்னா, பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்றாரா இருக்கும், அதுக்காக அண்ணாவுக்கு பட்டாபிஷேகமா இருக்கும்னு நினைச்சுன்னு வர்றாரு பாவம். ஆனா அயோத்தியில உள்ளுக்குள்ள நுழைச்ச பார்த்தாலே நகரத்துல ஒரு சோபையும் இல்லைங்கிறத பார்த்த உடனே அயோத்தி எப்படி இருந்ததுதான் பரதன் அழகா சொல்ற, திலகம் இல்லாத ஸ்திரீ இருக்க மாதிரி இருந்துதான். ஒரு ஸ்திரீ ஆனவள் அழகா வஸ்திரங்கள்லாம் புது வஸ்திரங்கள்லாம் சாத்திந்து நிறைய ஆபரணங்கள்லாம் எல்லாத்தையும் போட்டு பொட்டு இல்லாத போனா இப்படி இருக்கு, திலகம் இல்லாம போனா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அயோத்தியில. ஏன்னா எங்க பார்த்தாலும் மரங்கள் என்னமோ நிறைய இருக்கு, சுவர்ணங்கள்லாம் நிறைய இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா சோபை இல்லாம இருக்கு. இப்படியே போய் நேர பரதன் ஏதோ அனர்த்தம் நடந்திருக்கு போல இருக்கு, என்ன தெரியலையேன்னு அப்பாவை பார்க்கணும்னு போனாரு அபிவாதன மரணங்கிறதுக்காக. தசரதன் இல்ல, உடனே அம்மாவுடைய இடத்துக்கு போன. அம்மா அப்பா எங்கம்மா? ராஜா பவதி பூயிஷ்டம் இகாம்பாயா நிவேசனே. தசரதன் இங்கதானே இருப்பார். தசரதர் ஒண்ணு அவத்துல இருப்பார், அப்படி இல்லாட்டா கைக்கரியாத்துல இருப்பார். அதனால இங்கதானே இருப்பார். அப்பா எங்கம்மா அப்படின்னா, கவலைப்படாதடா தேத்திக்கோ, உங்க அப்பா இங்க இல்ல, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னா. ஆறுதல் படுத்திக்கோ அப்படின்னா. பரதன் இப்படி பார்த்த, என்ன நான் உனக்கு ஆறுதல் சொல்லணுமா, நீ எனக்கு ஆறுதல் சொல்லணுமா, நீ பாட்டுக்கு எனக்கு ஆறுதல் சொல்றிய, நீ எப்படி இப்படி இருக்கேன்னு தெரியலையே. பஸ்டிமம் சாது சந்தேசம், சரிமா அது இருக்கட்டும். கடைசியில அப்பா என்ன சொன்னார், கடைசி வார்த்தை என்ன சொன்னார், சில பேர் அதை கேட்பான் என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசியில் அவர் என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் சொல்லணும். அது ஓயாவது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கணும் போது, கடைசியா என்ன சொன்ன அப்படின்னு பரதன் கேட்கும்போது, கடைசியா என் பெயரை சொன்னாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அம்மா சொன்னால், ராகவா லக்ஷ்மணா சீதேன்னு சொன்ன அப்படின்னா, ஏம்மா அண்ணா கூடவா பக்கத்தில் இல்லை, இப்போ நான் தான் பாக்கியமேல பக்கத்தில் இல்லைன்னா அண்ணாவுக்கு என்னாச்சு, ஏன் அவர் இல்லை இங்க அப்படின்னா, இல்லடா ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் தண்டகாரண்யத்துக்கு போயிட்டா அப்படின்னா. துக்கே மே துக்கம கரோகோ பிரணே க்ஷாரமிவாததாக. ஏன் இப்படி ஒரு புண்ணு பண்ணி புல்லுல வேலு குத்துற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்க, மொத்தமா சொல்லு, ஒண்ணுனா ஏன் சொல்லிட்டு இருக்க, மொத்தமா சொல்லிடு, என்ன நடந்தது, ராமன் என்ன தப்பு பண்ணார், எதுக்காக காட்டுக்கு போனார், அண்ணா என்ன தப்பு பண்ணார், பரதார கமனம் பண்ணாரா, இல்ல பரஸ்வத்தை அபகாரம் பண்ணாரா, இல்ல நிறைய பைசாவெல்லாம் சேர்த்து வச்சு கருப்பு பணம் சேர்த்து வச்சாரா, அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த கைகை சொல்ற ஒரு வார்த்தையே அழகா ஒரு வார்த்தை சொல்றா, என்னது, எங்க ராமன் வேலை நீ என்ன தப்பு சொல்றன்னு ஆகுச்சா பதிலுக்கு, ராமஹா பரதாராம் சக்ஷுர்யாம பிபஸ்யதி. அவனாவது பரஸ்திரிய பார்க்கிறதாவது, அவராவது சத்தியத்தை மீறதாவது, எங்க ராமன் அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டான், நான் தான் அனுப்பிச்சேன் உனக்காக, உனக்காக நான் அனுப்பிச்சேன்னா தப்பு பண்ணிட்டமா, அம்மா மேல கோபம் வந்து எனக்காக அனுப்பிச்சேன், ஆமாண்டா உனக்கு பட்டாபிஷேகம் சி, எனக்காவது பட்டாபிஷேகமா, நீ தாயா எனக்கு, நீ பேய், நீ இந்த குலத்தை கெடுக்கத, குலசியத்துவம் அபாவாய காலராத்திரி இவாகதா சாத்துவம் அக்னிம் பிரவிச தண்டகான்வா பிரவிச, நீ அக்னியில விழு, இல்ல காட்டுக்கு போ, நீ இந்த குலத்தை நாசம் பண்ணதுக்குன்னு இங்க வந்திருக்க, உன்னுடைய வார்த்தையினாலே அப்பா போயிட்டார், அண்ணா காட்டுக்கு போயிட்டார், எந்த காரியம் இதெல்லாம், நீ எனக்கு அம்மாவே கிடையாது, தாயீர் அல்ல பேயீர், மாயீர் மாயா வன் பழி தந்தீர் முளை தந்தீர், தாயீர் நீ மேற்கு இன்னும் ஏன் தருவீரோ, இன்னும் என்னென்ன படாதபாடு படுத்த போறையோ போ அப்படின்னு சொல்லிட்டு நிந்த பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மாதாவை போய் நிந்த பண்ணலாமோ அப்படின்னா, இந்த மாதிரி காரியம் என்ன நிந்த பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் இல்ல கூட பிறந்தவாளாகட்டும், பகவானோட சம்பந்தத்தை யார் ஏற்படுத்துறாளோ அவள் தான் அம்மா அப்பா. பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பிரிக்கிறவாளா யாராவது இருந்தானா அவளை உதவி செல்லும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைங்கிற இந்த விஷயம் பாகவதத்தில் வரும், பகவத் உபதேசத்திலேயே வரும். நமோ செய்ய சமுபேதி கிருத்தியம் ந சாஸ்தி மாதா ந பிதா, அம்மா இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, பகவானோட சேர்த்து வைக்காத அம்மா அம்மா இல்ல, பகவானோட சேர்த்து வைக்காத அப்பா அப்பா இல்லைன்னு வரும். அப்போ இந்த சலசலப்பை கேட்டு கௌசல்யா ஓடி வந்து பரதன் கிட்ட ரொம்ப வெறுப்புல இருக்காளா கௌசல்யா, துக்கங்கள்ல அழுது அழுது கண்ணீர் எல்லாம் போயிடுது, ஒண்ணும் கிடையாது. இப்போ பரதன் கிட்ட ஒரே வார்த்தை சொன்னான், பரதா ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காக ஒரு ராஜ்யம் சம்பாதிச்சு வச்சிருக்க, உங்க அம்மா போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னா. உடனே கௌசல்ய காலில் விழுந்து, என்ன நீர் கூட தப்பா நினைக்கலாமா, நான் அதுவாக அதுக்காகவா நான் ஆசைப்பட்டிருக்கேன், எனக்கு ராமன் தானே சர்வமுமே அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா கிட்ட சபதம் பண்ற. ராமன் காட்டுக்கு போனது எனக்கு இஷ்டமானால் சகல வித பாபங்களும் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு. எஸ் யார்யோ அனுமதே கதஹா, நிறைய பாபங்கள் சொல்ற அந்த இடத்துலயும், ஏகப்பட்ட பாபம் சொல்ற. குருன் பரிவதே ஸ்வயம், யார் தனக்கு ஞானத்தை கொடுத்த குருவன் எந்த பண்றானோ அவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும், நான் இதை அபிப்பிராயப்பட்டிருந்தேன் ஆனால். யார் பரதாராகமனம் பண்றானோ அவருக்கு என்ன தோஷமோ அந்த தோஷம் எனக்கு வந்து சேரும். யார் விஷம் கொடுத்தவனுக்கு எந்த தோஷமோ, யார் ஊருக்கு பொதுவா இருக்கக்கூடிய குளத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கோ அந்த தீர்த்தத்தை அதுல நிறைய அசுத்தங்களை கலந்து பொல்யூட் பண்றானோ அவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும். என்னுடைய அனுமதியிலே ராமன் காட்டுக்கு போனார் அப்படின்னு இருந்தார். மித்திர துரோகம் பண்ணால், மித்திரன் அப்படின்னாலே துரோகம் பண்ணாம இருக்கா, மித்திரன் மித்திரனுக்கே துரோகம் பண்ணால், இல்ல ரகசியத்துல சொன்ன விஷயத்தை வெளியில யாராவது ஒருத்தர் பிரகாசம் பண்ணால் அவளுக்கெல்லாம் என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும். தீர்த்தம் சாப்பிட, வெயில தீர்த்தம் சாப்பிட வர பசுமாட தள்ளுறவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும். ஒரு நல்ல பிராமணனுக்கு, வைதிக பிராமணனுக்காக தட்சிணை எடுத்து கொடுக்கும் போது அதை வேண்டாம்னு சொல்றவன், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும். அப்பதான் கண்ணுக்குட்டி ஈன்ற பசுமாடு இருக்கோ இல்லையோ, அந்த பசுமாட்டுக்கிட்டே இந்த பால் யார் கறக்கிறானோ அவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும். கண்ணுக்குட்டி போதாச்சுன்னா அப்புறம் பத்து நாளைக்கு பால் கறக்கக்கூடாது. தசராத்திரி நதுஹந்தி அப்படின்னு இருக்கு. அப்படி எல்லாம் நிறைய சொல்ற. உபே சஞ்சேஷயானஸ்ய யத் பாபம் பரிகல்பதே தஸ்ய பாபம் பவேத் தஸ்ய யஸ்யார்யோ அனுமதே கதஹ. யார் ஒருவன் கார்த்தாலத்தில் சூரிய கார்த்தாலையில சூரியோதய காலத்திலும் சாயங்காலம் சூரிய அஸ்தமன காலத்திலும் படுக்கையை விட்டு எழுந்துக்காமல் படுத்துட்டு இருக்கானோ அவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேருன்னாரே பார்க்கலாம். அழகா நிறைய தர்மங்கள் எடுத்து சொல்லுங்க. அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சூரியோதய காலத்துல படுத்துட்டா என்ன பாபம்னா, ராமன காட்டுக்கு அனுப்பிச்சா என்ன பாபமோ அந்த பாபம் மாத்தி நாம தெரிஞ்சுக்கணும். சூரியோதய காலத்துல படுத்துக்க கூடாது என்னன்னா. அதனாலதான் மார்கழி மாசம் எழுப்புறார் நம்மளை. யார் எழுப்புறன்னா ஆண்டாலே எழுப்புற. எழுந்திரா எழுந்திராயின்னா கிருஷ்ணனுக்கு மாத்திரம் சுப்பிரவாதம் பாடல, பத்து பாசுரத்துல பாகவதர்களுக்கு சுப்பிரவாதம் பாடிக்கிறார். பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறார். குழந்தைகள் நம்மளை எல்லாம் பார்த்து எழுப்புறார். சம்சாரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களை எழுப்புறார். சாஸ்திரம் அழகா சொல்லியிருக்கு, இந்த மார்கழி மாசத்துல எழுந்து காத்தால தீர்த்தமாடி பெருமாள் சேவிச்சு சுட சுட பொங்கல் சாப்பிடுங்க அழகா சொல்லிருக்கோ. இந்த ரசம் இருக்கோ அது எப்போ வரும்? வெறும் சித்திர மாசத்துல எழுந்துகிறது ஒன்னும் ரசம் இல்லை. சித்திர மாசத்துல எழுந்திரா எழுந்திரான்னு சொல்லவே வேண்டாம். அந்த சூரிய பகவான் தானே நம்மளை அஞ்சரிக்கை எழுப்பிடுவார் அவரே. இந்த மார்கழி மாசம் தான் நமக்கு எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு கொஞ்சம். இது அழகான ஒரு மாசம் இது மார்கழி மாசமே. இதுல ராமாயணத்திலே வரப்போறது மார்கழி மாச பெருமை ஒண்ணு வருது அரண்யகண்டத்துல. ரொம்ப அழகான ஒரு மாசம் இது. எழுந்திருக்கணும். சூரியோதய காலத்துல தூங்கக்கூடாது, சூரிய அஸ்தமன காலத்துல தூங்கக்கூடாதுங்கிறது பரம தர்மம், பெரிய தர்மம் இது. ஆமா இப்ப நான் எழுந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னைக்கு என்ன ஆபீஸ் ஆபீஸா ஒன்னு வேண்டாம், உனக்கு எட்டு மணி வரைக்கும் தூங்கலாமே, எழுந்து என்ன பண்ண போறேன், எழுந்து என்ன பண்ண போறேங்கிற கேள்வியே தப்பு. எழுந்து என்ன பண்ண போறேன், எழுந்து திருப்பாவ சொல்லலாமே, சொல்றதுக்கே காரியம் இல்ல. எழுந்து திருப்பாவை சொல்லலாம், எழுந்து கோயிலுக்கு போலாம், எழுந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள்னா எத்தனையோ இல்லையான்னா. அதனால இந்த மாதிரி சத்திய பிரதிஜையெல்லாம் நிறைய பண்ண உடனே கௌசல்யக்கும் ரொம்ப மனசுல விசுவாசம். அப்பா நான் தான் உன்ன தப்பா நினைச்சிட்டேன், உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்ன, ஏதோ சோகத்தினாலே அப்படி சொல்லிட்டேன்பா அப்படின்னா. அப்புறம் பரதனை கொண்டு தசரதருக்கு சம்ஸ்காரங்கள்லாம் மொத்தம் பண்ணி முடிச்சார். பன்னெண்டு நாள் ஆச்சு, பதிமூணு நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ராஜா வாக்கணம். வசிஷ்டர் என்ன பண்ணார், ராஜாவுக்கு கார்த்தால சுப்பிரபாதம் பாடுற வழக்கம், வாத்தியங்கள்லாம் கொண்டு போய் மங்கள வாத்தியம் வாசிச்சு ராஜாவுக்கு சுப்பிரபாதம். அதனால பெருமாளுக்கே சுப்பிரபாதம். அதனால்தான் பெருமாளுக்கு போய் எதுக்கு சுப்பிரபாதம், தொண்டடி குடியாழ்வார் கரோல் இடிக்காவது தானே. தொண்டடி குடியாழ்வார் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளா ஏன் பாடினார். இவர் பள்ளி எழுந்தருளா ஏன் சொன்னபடினால அவர் எழுந்துக்க போறாரா, இல்ல இல்லாட்டா அவர் படுத்துற அப்படியே தூங்கிட போறாரா, எதுக்காக போய் படுத்துட்டு இருக்க பெருமாளுக்கு போய் எதுக்காக சுப்பிரபாதம் இவர் பாடினார் அப்படின்னா, தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவத் அருகணீயம் பெருமாளுக்கு நாம சமர்ப்பிக்கிற உபச்சாரங்கள்லாம் ஒரு ராஜாவுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி சமர்ப்பிக்கணுமா? யதா யுவானம் ராஜானம், யதாச்ச மதஹஸ்தினம், யதா பிரியாதிதிம் யோக்யம் பகவந்தம் ததார்ச்சயேத் அப்படின்னு புராண வச்சனம் ஒண்ணு இருக்கு. ஒரு ராஜா அவரை எப்படி பூஜிக்கணுமோ அந்த மாதிரி பகவானை பூஜிக்கணும். அந்த மாதிரி பூஜிக்கணும்னா அந்த மாதிரி மரியாதையோட பூஜிக்கணும். ராஜாவுக்கு எத்தனை மரியாதை கொடுப்போமோ அந்த மாதிரி உபச்சாரங்கள் எல்லாத்தோடையும் பூஜிக்கணும். யதாச்ச மதஹஸ்தினம், மதம் பிடிச்ச யானை ஒண்ணு இருந்துச்சுக்கோங்க, நம்ம முன்னாடி வந்துருத்தோம்னா நாம எப்படி பயத்தோட அதுக்கு இப்படி மெதுவா நடந்துப்போமோ அந்த மாதிரி பெருமாள் கிட்ட திருவாராதனம் பண்ணணும். யதா பிரியாதிதிம் யோக்யம், பிரியமான அதிதி நமக்கு ரொம்ப வேண்டியவர், நமக்கு ரொம்ப பிரியமான அதிதி வந்துட்டானா அவருக்கு எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து நாமளும் பிரீத்தியோடு செய்வோமோ அந்த மாதிரி பிரீத்தியோடு செய்யணும். திருவாராதனம் பண்ணணும்னா மரியாதை வேணும், பயம் வேணும், பிரீத்தி வேணும். இது மூணும் இருக்கணும், மூணோடையும் திருவாராதனம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு சுவாமி தேசியன் எடுத்தார் இந்த ஸ்லோகத்தை. அப்போ பெருமாளை ராஜா மாதிரி நினைச்சு ராஜாவுக்கு செய்யற உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணணும் இல்லையோ, அதனால்தான் கொடை இல்லாமல் பெருமாள் வரமாட்டேன். நம்ம ஊர்ல பார்த்தோம்னா பெரிய கொடையோட தான் பெருமாள் எழுவ, எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல பெரிய கொடை போக முடியலன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த இடத்துல இந்த வெள்ளி கொடை தங்க கொடை வந்துடும். அதுக்கப்புறம் பெரிய கொடை வந்துடுறதா இந்த கொடை இல்லாமல் தேவ பெருமாள் இருக்கவே மாட்டேன் எப்பவுமே. என்ன ஏன் இவருக்கு என்ன கொடை அப்படின்னா அதான் ராஜா. ராஜா எப்படி கொடை இல்லாமல் வரமாட்டாரோ, ராவணன் என்ன பண்றான், பிம்மால வேலையில 4 மணிக்கு அரண்மனைக்குள்ளேருந்து அசோகவனத்துக்கு நடந்து வரான். நல்லா கவனிக்கிற இருட்டுல, இருட்டுல பிம்மால வேலையில நடந்து வரும்போது அவனுக்கு கொடை பிடிச்சின்னு வரான் இருக்கு அவனுக்கு பின்னாடி. ராத்திரி வேலையில அர்த்தராத்திரி போய் எதுக்கு கூட, ஆனா ராஜாவுக்கு இதெல்லாம் உபச்சாரம். அது ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெள்ளி கொடைக்குள்ள அதை துணி போட்டு நல்லா கட்டி இருக்க முடிச்சு போட்டு தோல்ல வச்சு ஒருவர் பின்னாடி கொடுத்தார். பெருமாளுக்கு கிடையாது ஆனா கொடை பின்னாடி வரும், எதுக்காக உபச்சாரம். பெருமாள் அப்படின்னா சத்திரத்தோடையும் சாமரத்தோடையும் வாத்தியத்தோடையும் தூபத்தோடையும் தீபத்தோடையும் தான் வரும். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் தூபம் இல்லாம வரமாட்டார் வெளியில. எப்ப பெருமாள் புறப்பாடு வந்தாலும் முன்னாடி தூபம் வரும், தீபம் வரும், எல்லாம் வரும். தீபட்டி தவிர தீபட்டி தனி, தீபட்டிங்கிற தனி, தீபங்கிற தனி, இதெல்லாம் உபச்சாரம். ராஜாவு போல உபச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக ராஜாவுக்கு சுப்பிரபாதம் வந்தோம், அதனால ரங்கநாதருக்கு சுப்பிரபாதம் பாடினார். ரங்கேசயம் ராஜவத அருகணீயம் பிராபோதகிம் யோ கிருத சூக்தி மாலாம் பக்தாங்கிரிரேணும் பகவன் தமீடே அப்படின்னு தனியில் அழகா சொல்லணும். அந்த மாதிரி சுப்பிரபாதம் ராஜாவுக்கு பாடணும், என்ன பண்றதுன்னு கேட்டா வசிஷ்டர் பரதனுக்கு போய் பாடுங்கோன்னுட்டார். உடனே பரதனுக்கு பாட ஆரம்பிச்ச உடனே பரதன் காதை போத்து நிறுத்துங்கள் அப்படின்னுட்டார். போக எல்லாரும் விரட்டி அனுப்பிச்சுட்டார். அன்னைக்கு ராஜசபை குடித்து அப்போ வசிஷ்டர் வந்து நீ தான் ராஜா அப்படின்னு பரதன் கிட்ட மெதுவா எடுத்து சொல்ல, உங்க அம்மா சொல்லியிருக்கா, உங்க அப்பா சொல்லியிருக்கா, ராஜ்யத்துல ராஜா இல்லாம இருக்கக்கூடாது, நீ ராஜா வாகனம் அப்படின்னா. உடனே கோபம் வந்து வசிஷ்டரை வெய்ய ஆரம்பிச்சுட்டார். நேர அம்மா விஷயத்துக்கு போறாதுன்னு சொல்லிட்டு ஜகரிஹேச்ச புரோஹிதம் விலலாப சபா மத்தியே ஜகரிஹேச்ச புரோஹிதம் விலலாபன் ஓன அடறாராம் சபா மத்தியே, சபா நடுவில் அடறாராம், அடறதையாவது ஓரமா அடக்கூடாது அந்த இடத்துல ஓன அடற. ஜகர்ஹேச்ச புரோஹிதம், புரோஹிதரை நிந்த பண்ற வசிஷ்டர, மூட இருக்கா இப்படி சொல்றீங்கிற, இப்படி சொல்லலாமா நீ அப்படிங்கிற வசிஷ்டருக்கு தூக்கி வாய் போடும். சபா மத்தியே ஜகர்ஹேச்ச புரோஹிதம், அப்படி புரோஹிதரை நிந்த பண்ணச்சாவது தனியா கூட்டி நிந்த பண்ணக்கூடாதோ, சபையின் நடுவுலயே நிந்த பண்றாரு. விலலாப சபா மத்தியே ஜகரிஹேச்ச புரோஹிதம், என்ன விஷயம்னா ராஜ்யம் ச அகஞ்ச ராமஸ்ய தர்மம் துவம் வக்தும் அருகசி, இந்த ராஜ்யம் ராமனுக்கு சொந்தம், நானும் ராமனுக்கு சொந்தம், நீ தர்மத்தை சொல்லுங்கிற விசிட்ட கிட்ட சண்டை போடுற, தர்மத்தை சொல்லு, இந்த ராஜ்யம் ராமனுக்கு சொந்தம், சொந்தமா இல்லையா விஷயத்தை சொல்லும் அப்படின்னா, ஆமா நானும் ராமனுக்கு சொந்தம், நானும் ராஜ்யம் மாதிரி தான். ராஜ்யம் எப்படி அச்சேதனமோ, ராஜ்யத்தை பார்த்து நீ ராமனுக்கு சொந்தம் அப்படின்னா, இல்ல இல்ல நான் ராமனுக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு ராஜ்யம் சொல்லுவோம், அதுக்கு சொல்ல தெரியாது இல்லையோ, அதே மாதிரிதான் நானும். இதுவும் பூர்த்தியாக கொஞ்சம் கூட சுவாதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இதுவும் பூர்த்தியாக ராமனுக்கு தான் சொந்தம். இந்த ஆத்மாவும் ராமனுக்கே சேஷம். ராஜ்யம் சாகஞ்ச ராமஸ்ய தர்மம் தம் வக்தும் அருகசி கதம் தசரதா ஜாதஹ பவேத் ராஜ்யாபஹாரகஹ. தசரதருடைய பிள்ளையா பிறந்து நான் போய் ராஜ்யத்தை ஆசைப்படுவேனா, ராமனுக்கு ராஜ்யம்னு நினைச்சு நினைச்சு நினைச்சு உயிரை விட்டவராச்சே. அவருடைய வியோகானந்தரம், அவருடைய வியோகானந்தரம் உயிரை விட்டவர். அவருடைய வியோகானந்தரம் பிராணத்தியாகம் பண்ணினது வயிற்றிலே பிறந்த நான் அவர் புகட்டு போன ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வதாவது. ராமனுடைய வியோகத்தை உயிரே விட்டார் அவர் பிள்ளைன்னு சொல்லி நான் எப்படி ராஜ்யத்தை எடுத்துக்கிறது? அழகான விஷயம் ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய, எத்தனை அழகான விஷயம் தெரியுமா? இந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் சுவாதந்திரியம் கொடுத்துருக்கான் பெருமாள். சுவாதந்திரியம் என்ன கேட்டா நான் அப்படின்னு சொல்ல தெரியும், ஞானங்கிறது கொஞ்சம் இருக்கு. ஆனால் இது எதுக்காக கொடுத்துருக்கான்னா அவனுக்கு இது உபயோகப்படுத்துங்கிறதுக்காக கொடுத்துருக்கான். அதாவது சந்தனம் இருக்கு, கொஞ்சம் சந்தனத்துக்கு வாசனையை பெருமாள் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா பெருமாளுக்கு உபயோகப்படணுங்கிறதுக்காக. புஷ்பத்துக்கு நல்ல ஆச்சரியமான ரூபத்தை பகவான் கொடுத்துருக்கான், நல்ல வாசனையை கொடுத்துருக்கான், நல்ல ரூபத்தை கொடுத்துருக்கான். ஏன்னா பெருமாளுக்கு அந்த புஷ்பத்தை சாத்தனங்கிறதுக்காக. தீபத்துக்கு ஒரு தேஜஸ்ய பெருமாள் கொடுத்துருக்கான், ஏன்னா அந்த தீபத்தை பெருமாளுக்கு ஏத்தனும் அப்படிங்கிறதுக்காக. சந்தனத்துக்கு மனத்தை கொடுத்தா மாதிரி, புஷ்பத்துக்கு ரூபத்தை கொடுத்தா மாதிரி, தீபத்துக்கு தேஜஸ் கொடுத்தா மாதிரி நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான். இது பெருமாளுக்கு தான் உபயோகப்படும். அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு உபயோகப்பட முடியாது, இது இல்ல வீணா போகக்கூடாது. அது கேட்குமா, சந்தனம் கேட்குமா, நான் இவருக்கு வேண்டாம் என்ன அவருக்கு கொடுன்னு கேட்குமா? அந்த மாதிரி இந்த ஆத்மாவும் கேட்கக்கூடாது. இந்த ஞானம் அப்படிங்கிறது அவனுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக இருக்கே தவிர வேற விஷயத்துக்காக கிடையவே கிடையாது. ராஜ்யம் சாகம் ச ராமஸ்ய, ராஜ்யமும் பெருமாளுக்கு சொந்தம், நானும் பெருமாளுக்கு சொந்தம். அப்படி இருக்குச்ச ராஜ்யத்தை பெருமாளோட சேர்த்து விடும், என்னையும் பெருமாளோட சேர்த்து விடும். அதை விட்டுட்டு என்னையும் ராஜ்யத்தையும் சேர்த்து விடுறதே அது என்ன நியாயம்? எங்க ரெண்டு பேரும் நீ எப்படி சேர்க்க முடியும்? நாங்க ரெண்டு பேரும் அவருக்கு தானே சொந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றேன். இது ஒரு நியாயம், மீமாம்சா சாஸ்திர நியாயம். இப்படி இவருக்கு அவருக்கு நடுவில் இருக்கிறது ரெண்டு ஒண்ணு சேராது அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்களை எல்லாம் தசரதி பரதன் சொல்லி ஓனு அழ வசிஷ்டருக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு சிஷ்யன் நமக்கு இருக்கானேன்னு, இப்படி சொன்னா நிந்த பண்ற சிஷ்யன் ஒருத்தன் இருக்கானு இல்லையோ, அதனால சந்தோஷம். சரி என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு என்ன சுபஸ்வீகாரம், யாவன்ன சரணௌ பிராதுஹு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. எனக்கு சுபஸ்வீகாரம்ங்கிறது எங்க அண்ணாவுடைய திருவடிகளை என் தலையில தரிச்சுட்டு நான் இங்க கொண்டு வரோம், அது என்னைக்கோ அன்னைக்கு தான் சுபஸ்வீகாரம். அது வரைக்கும் சுபஸ்வீகாரம் கிடையாதுன்னுட்டேன். அதனால இங்கிருந்து காட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ. சுமந்தர கிட்ட சொன்னார் எல்லாருக்கும் சந்தோஷம், வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கோன்னுட்டார். நகரத்துல இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரும் யார் யார் வரணுமோ எல்லாரும் வரலாம் அப்படின்னா ஜனங்களுக்கு கேட்கணுமா? ஏற்கனவே ஒருத்தரும் போய் பாதியில திரும்பி வந்துவா, பெருமாள் ஏமாத்தி விட்டுட்டாரு. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அவன் என்ன பண்ணா தெரியுமோ, ஐயோ ராமம் வா அனுவர்த்தத்வம் அஸ்ருதிம் வாபி கச்சத அப்படின்னா, இந்த புருஷாலெல்லாம் திரும்பி வராளையோ பெருமாள் கிட்ட ஏமாந்து போய், அவர் திரும்பி இவாளை ஏமாத்திட்டு போயிட்டார் பெருமாள். அவ திரும்பி வந்துட்டான், வந்த உடனே கதவை அடைச்சுட்டாளாம். இவா மட்டையடி மாதிரி கதவை இருக்க அடைச்சிட்டு, ஒன்னு போனா ராமனோட போங்கோ, இல்ல எங்கேயானா தொலைஞ்சு போங்கன்னுட்டா, ஆத்துக்கு வராதுன்னு. ராமம் வா அனுவர்த்தத்வம் அஸ்ருதிம் வாபி கச்சத, யாத்துக்கு திரும்பி வராதுங்கோ, போனா அப்படியே போங்க, இல்ல ராமனோட போங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் அவளா. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம். இப்ப பெருமாளோட கூட போறோம்னா எல்லாரும் சந்தோஷத்தோட புலம்புறோம். இதுதான் தான் பெருமாள் நோட் பண்ணி வச்சுக்கிறார். இதுதான் நோட் பண்ணி வச்சதான் கடைசியில அன்னைக்கு காட்டுக்கு போச்சு இவளை கூட்டுன்னு போக முடியலையேன்னு ஒரு கஷ்டம். இப்படி ஒரு சிநேகத்தோடு கூட இவா இருக்கா இல்லையோ. புற்பா முதலா புல் இரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அப்படின்னா, நற்பால் அயோத்தியில் வாழும், எத்தனை ஸ்நேகம். இந்த ஸ்நேகத்துக்கு ஏதாவது பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக தான் பெருமாள் காட்டுக்கு அழிச்சுட்டு போகாட்டா கூட பரவாயில்ல, கடைசியில அவதாரம் முடிஞ்சு மேல திவ்ய கதிக்கு போகும்போது அவன் மொத்த பேருமே கூட்டணு போறான். எல்லாரையும் எல்லாரும் நீங்க வாங்கோ வாங்கோன்னு சொல்லி யார் யார் இருந்தாலும் எல்லாரையும் தன்னுடைய லோகத்துக்கு கூட்டணு போனார் அப்படின்னு. சாகேத ஜனபத ஜனி தனிக ஜங்கம தந்து ஜாத ததிதர ஜந்து ஜாத திவ்ய கதி தான தரிசித நித்ய நிசீம வைபவ. அவளுக்கெல்லாம் தன்னுடைய லோகத்துக்கே கொடுத்தவர் பெருமாள். காட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு அதே கொடுத்துட்டார். ஏன்னா நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டிலே சுவாமி தேசியன் சொல்றார். இதுக்கு அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு தாத்பரிய ரத்னாவளியில சாகேதே முக்திதானாதுங்கிறார். சாகேதத்துல அன்னைக்கு அயோத்தியில மோட்சத்தை கொடுத்தவர் பெருமாள். அயோத்தியில் ரெண்டு அர்த்தத்துல சொல்றார், அயோத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு மோட்சத்தை கொடுத்தான்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம், அயோத்தியில அவ இருக்கும் போதே அவளுக்கு பகவத் அனுபவத்தை கொடுத்துட்டாரோ, அதனால அங்கேயே மோட்சத்தை கொடுத்துட்டார், அங்கேயே பகவானே தான் நினைச்சிட்டு இருக்கான். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு ராமன் ராமங்கிறது தவிர வேற பேச்சே கிடையாது அவளுக்கு. ஸ்திரீஹா விருத்தாக தருண்யச்ச யாரா இருந்தாலும் சர்வான் தேவா நமசந்தி ராமஸ்யார்த்தே மனிஷினா, ராமனை தவிர வேற பேச்சு கிடையாது அப்படி பண்ணிட்டார். இங்கேதான் மோட்சம்னு ஆக்கிட்டார். அதான் நற்பாலு குல்தனன் அப்படின்னு அர்த்தம். அப்படியாக ஜனங்கள் மொத்த பேர் இப்ப மறுபடியும் சந்தோஷமாக எல்லாரும் நாங்க கிளம்புறோம் சொல்லி ஒருத்தர் பாக்கியாக எல்லாரும் கிளம்ப எல்லாரோடும் கூட்டிட்டு போய் சுமந்தர வழி காமிக்கிறார். இந்த வழியா போலாம் இந்த வழியா போலாம்னு அங்க சிங்கிவேரபுரம் அப்படிங்கிறது அயோத்திக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அது அதை தாண்டினா அதுக்கப்புறம் வந்து காடு வரணும். காட்டினுடைய எல்லையில கிராமங்கள்லாம் நிறைய இருக்கையோ, இப்பவும் புலி கிராமத்துக்குள் பிறந்து புகுந்து அட்டகாசம் அப்படிலாம் வரதோ இல்லையா பிறகு, அந்த மாதிரியான ஒரு ஊர். அந்த சிங்கிவேரபுரத்துக்கு போன உடனே சுமந்திர சொல்ற குகன் இருக்கிற இடம். குகனா யார் அது அப்படின்னா பெருமாளுடைய பிரிய சகனாக இருக்கக்கூடியவர். தத்ர ராஜா குகோ நாம ராமஸ்ய ஆத்ம சமஸ்தகான் விஷாத ஜாத்தியோ பலவான் ஸ்தபதிஸ்தே திவி சுருதகா. பெருமாளுக்கு ஆத்ம சமஸ்தகா, சாதாரண சகா இல்ல, தன்னுடைய உயிர் மாதிரி தானே மாதிரி ஒரு சகாவாக குகன் பாவிச்சிருக்கார் பெருமாள். ரொம்ப ரொம்ப வேண்டியவர் பெருமாள். சீதா பிராட்டிய கூட்டுண்டு லக்ஷ்மணையும் கூட்டுண்டு காட்டுக்கு போகும்போது இவா வரப்போறான்னு செய்தி வந்துட்டா முன்னாடியே குகன் தன்னுடைய சைன்யம் எல்லாத்தையும் கூட்டுண்டு நிறைய தட்டுல பழம் தேனு திணை மீன் இன்னும் என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் எடுத்துட்டு உபகாரமாக ஊருக்கு எல்லையில சிங்கிவேர்புரம் தாண்டி ஊருக்கு எல்லையில போய் இவாளுக்காக காத்து இருந்து அந்த இடத்துல சமர்ப்பிக்கிறார். பெருமாளை வரவழைக்கிறதுக்காக அங்கேயே எதிர்கொண்டு அடிச்சு அவளை சமர்ப்பிச்சு வாங்க ஊருக்கு போல காட்டுக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், சிங்கிவேரபுரத்திலேயே பல்லாண்டு பல்லாண்டு இருக்கலாம், இங்கேயே இருக்கலாம்னு பிரார்த்திக்கிறார் பெருமாள். இப்பதான் அஸ்திதாச்சைவ கிருஷ்டாச்ச பவதா சர்வதாவயம் பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தரிசனேன்னு. குகா இத்தனை தூரம் வரணுமா எனக்காக, நான் எப்படி அந்த வழியில் தானே வரப்போறேன் நானு. சில பேர் என்ன பண்ணுவா, எப்படி இங்க தானே வரப்போற வரைச்ச பாத்துக்கலாம்னு விட்டுருவா, இங்க வரைச்ச பாத்துக்கலாம் என்ன அவசரம். அப்படி இல்லாம நீ இவ்வளவு தூரம் நடந்திருந்தே பானா, எதை எல்லாம் பெருமாள் நோட் பண்றான்னு பாக்கணும் நாம். அதனால்தான் சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பற்றாமரை அடியங்கிற நன்னா யோசிச்சு பார்க்கண்ணா, நாங்க என்ன பண்றோங்கிறத யோசிச்சு பாரு. நாங்க சின்ன குழந்தைகள், அறிவுன்றும் இல்லாத ஆய்குளத்தில் இருக்கிறவர்கள், அதிலும் இடக்கை வழக்கை அறியாத சின்ன குழந்தைகள் நாங்க இந்த குளிர் காலத்துல கார்த்தால எழுந்துகல சிறுகாலே எழுந்துகல சிற்றன் சிறுகாலே எழுந்தோம். எழுந்து யமுனா நதிக்கு போய் குள்ள குளிர குடைந்து நீராடி அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பிண்டு நேரம் உன்னுடைய சன்னிதிக்கு வந்து அங்க அங்க வாயு காப்பாளனை எழுப்பி அதுக்கப்புறம் நந்தகோபனை எழுப்பி அப்புறம் யசோதி பிராட்டி எழுப்பி நப்பின்னை பிராட்டி எழுப்பி அதுக்கப்புறம் உன்னை எழுப்பி உங்ககிட்ட இப்ப பிரார்த்திக்கிறோம். இது மொத்தத்தையும் நோட் பண்ணிக்கொண்டார். சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளார். இப்போ இதெல்லாம் மனசுல வச்சிருந்து ஏன் வந்தோன்னு கேடு பதில் சொல்றேன் அப்படின்னா, சரி சொல்லுங்கன்னா கேளாய் சொல்றேன் கேளுன்னு ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு செல்வாக்கு ஆண்டாளுக்கு இருக்கு. ஆனா பெருமாள் எல்லாத்தையும் பாக்குற, கொடியில இருக்கும் போதே இவன் எப்படி வரான் அப்படிங்கிறத பாக்குற. அங்கிருந்து வரும்போது கோயிலுக்கு வரதே பிரயாசமா இருக்கு, சில சமயம் இப்படி எப்படி அப்படி இப்படின்னு நுழைஞ்சு கிழிஞ்சு வர வேண்டியிருக்கு. இவன் கோயிலுக்கு வரும்போது எந்த மாதிரி வரான், அவசரத்தில் வரானா, வேகமா ஓடி வரானா, பாதி தூரம் வரானா, மேல் வரைக்கும் வரானா, கீழ் வரைக்கும் வரானா, என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. பத்யாம் அபிகமாச்சை அதனால்தான் திருமலைக்கு நடந்து போறான். நடந்து போறது விசேஷம், திருவேங்கடமுடையான் திருமலைக்கு நடந்து போனா அந்த பெருமாளுக்கு ஒரு திருப்தி, நமக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கானே அப்படின்னு. ஸ்நேக சந்தரிசனேன ஸ்நேகத்தோட பாக்குறாராம் குகன். அந்த குகன் அப்படியே தோல்ல தடவி கொடுக்கும் போது பக்கத்துல சீதா பிராட்டிய பார்த்து காமிச்சு சொல்ற பெருமாள், இவர் இந்த குகன் யார் தெரியுமா. சீதா பிராட்டி கண் மலர்ந்திருக்காள். இன்னும் பெருமாளுக்கு இப்படி ஒரு சிநேகிதன் இருக்காரா, சக்கரவர்த்தி குமாரருக்கு எப்படியோ சிநேகிதெல்லாம் இருக்கா பார்த்திருப்பா. இந்த நாட்டு மகாராஜா அவருக்கு வேண்டியவர், அந்த நாட்டு மகாராஜா அவருக்கு வேண்டியவர் இருந்தா பரவாயில்ல. சிங்கிவேரபுரத்துல ஒரு வேடராஜா ஒருத்தர் இருக்க, அவர் இவருக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்னா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏட ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமன் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்தினை. அந்த குகன் கிட்ட அழகா சொல்றாரா பெருமாள், மாழைமான் மட நோக்கி இந்த மான் மாதிரி பார்த்துட்டு இருக்காளே ஒருத்தி சீதா பிராட்டி, உன் தோழி உன்னுடைய தோழி அவள். நல்லா கவனிக்கிறோம் எப்படி அந்த குடும்பத்துல சேர்க்கிற பாருங்க. மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்தினை. இதோ என் தம்பி இருக்கானே லக்ஷ்மணன், அவன் உன் தம்பின. மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்தினை உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள். நீ என்னுடைய தோழன் அப்படின்னு உகன் தோல் கை போட்டுக்கிறேன். உகந்து ரொம்ப பிரீத்தியோடு கூட, ஏதோ வெறுமையான போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது இல்ல, அது ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை போட்டு கொடுக்கறது இல்ல. உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி, எத்தனை சந்தோஷம் திருமொழியோ, எத்தனை சந்தோஷம்னா அந்த நாரத ராமாயணத்துல சொல்ற சங்கேப ராமாயணத்துல குகேன சகிதோ ராமஹா லக்ஷ்மணேனச்ச சீதையா தே வனேன வணங்கத்வா நதிஸ்தீர்த்வா பகூதகாக. அதுல குகேன சகிதோ ராமஹா, குகனோடு கூட ராமன் சேர்ந்திருந்தார். லக்ஷ்மணேனச்ச லக்ஷ்மணோடையும் இருந்தார், சீதையா சீதையோடையும் இருந்தார்னு போது லக்ஷ்மணன் சீதை மாதிரி அந்த ஸ்தானத்தை குகத்துக்கு குகனுக்கு கொடுத்திருக்கார். இப்போ அப்போ அவ மூணு பேருமா அந்த காட்டுல நடக்கிறாளா, குகன் தான் அப்புறம் ஆயிடுச்சுன்னு போறேன். கங்கா நதிக்கு போற வரைக்கும் குகன் ஐச்சின்னு போய் அப்ப கங்கையை தாண்டி அந்த பக்கம் கொண்டு விடுறவர் வரைக்கும் குகன் காரியம். அப்ப மூணு பேருமா சேர்ந்து அழகா நடக்கிறாளாம், அத ஒரு போட்டோ எடுத்து போடுற. குகையில சகிதோ ராமஹா லக்ஷ்மணே எடுத்து சீ, என்ன அழகான விஷயம் தெரியுமோ இல்லையோ. அந்த சங்கேப ராமாயணம் அதாவது பெருமாளும் பக்கத்துல குகனும் இந்த பக்கம் லக்ஷ்மணும் சீதையுமாக மூணு பேரும் ஒன்னா நடந்து ஒரே தோழர்களா இருந்து ஒன்னா நடந்து அத ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை குகன் வந்து தன்னுடைய ஆத்துல மாட்டி இதோ பெருமாளோட கூட நான் இருக்கேன் இதோ பெருமாளோட நான் இருக்கேன் அப்படின்னு காட்டினா பரவாயில்ல. ஆனா அது நடக்கல, அது பண்ணலையா. இந்த போட்டோவை பெருமாள் அயோத்தியில தங்காத்துல மாட்டி எல்லார்கிட்டையும் காமிக்கிறாரா, குகனோட நான் இருக்கேன் குகனோட நான் இருக்கேன்னு காமிக்கிறாராம். அப்படின்னா எப்படி ஒரு வாக்கு செஞ்சு குகன் கிட்ட அப்படி ஒரு ஸ்நேகம். உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட. அன்னைக்கு குகன் கிட்ட போய் அப்படி சொல்லிடுறாமே, நீ எனக்கு பரமசுகிருத்து ஆத்ம சமஹா சகா அப்படின்னு சொல்லிடுறாமே, அதை கேள்விப்பட்டேன் திருமங்கையாழ்வார். கேள்விப்பட்டு என்ன பண்ணிருந்தா, அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. எனக்கும் ஒண்ணும் கிடையாது குகனுக்கு ஒண்ணும் கிடையாதுங்கிற மாதிரி குகனுக்கு என்ன உண்டு, குகன் என்ன பண்டிதனா, குகன் என்ன சக்கரவர்த்தி குலத்திலே வந்தவனா, ஒண்ணும் இல்லாத குகன் ஆத்ம சமஸ்தகான்னு சொன்ன மாதிரி அடியனுக்கும் ஒண்ணும் கிடையாது. இதை கேள்விப்பட்டே சரி குகன் மாதிரி அனுப்புறோம் எனக்கும் கிடைக்குமோன்னு ஆசைப்பட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்ற. அந்த மாதிரி ரீதியில பக்த வாத்சல்யம் பெருமாளுக்கு நிறைய இருக்குங்கிறது காமிக்கிற. அப்படிப்பட்டவரா இந்த குகன் அப்படியானா ரொம்ப சந்தோஷம் சொல்லி பரதன் இறங்கி குகனோட கலந்துக்கிற. அந்த குகன் என்ன பண்றாரு தெரியுமோ, கொஞ்சம் நில்லும் அப்படின்னு விரைப்பா தைக்கிற. ராமனுடைய தம்பி தானே வந்திருக்கேன், கொஞ்சம் நில்லும் அப்படின்னா. நீர் எதுக்காக போறீர், எங்க போறீர், ராமனை பார்க்க அண்ணாவை பார்க்க போறேன், எதுக்காக போறீங்கிறத சொல்லிட்டு போங்க. இது என்ன வார்த்தை, ஏன் இப்படி பேசுற, இயந்தே மகதி சேனா, நீர் சேனையோட வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு எதுவும் சங்காம் ஜனய தெய்வமே, நீ சேனையோட வந்திருக்கிறத பார்த்தா ராமனை திருப்பி ஐஷ்வரத்துக்கு போறீரா இல்ல யுத்தம் பண்றதுக்கு போறீரா, எதுக்கு இத்தனை சேனை உமக்கு, கூட்டுல வரணும்னா ஏகாந்தத்தில் போய் சரணாகதி பண்ணி கூப்பிடணும் அப்படிதானே. ஒரு சேனை யானை குதிரை இன்னும் காலாட்படை இன்னும் என்னென்ன இருக்கோ அது ஆயுதங்கள் கொடி எல்லாம் இருக்கு. இத பார்த்தா சண்டைக்கு போறவன் மாதிரி இருக்கே தவிர சமாதானத்துக்கு போறவன் மாதிரி இல்ல. அதனால எனக்கு சந்தேகம் வந்திருக்கு, அப்படியானால் என்னை தாண்டி போக முடியாது. இதோ என் சேனையை நான் நிறுத்திட்டேன், சேனை நிறுத்தி வச்சிருக்க, இதோ என் சேனையை நான் நிறுத்திட்டேன். பரதன் ஓன்னு அழுத, நான் இந்த சேனையோட போய் அவருக்கு அந்த இடத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணி கூட்டினு வரப்போறேன், அதுக்காக தான் எல்லாரையும் அழிச்சுட்டு போறேன், என்ன தப்பா நினைக்க வேண்டாம், அவர் இல்லாமல் எனக்கு ராஜ்யங்கிறது எதுக்குன்னு மறுபடியும் ஓன்னு அழுத. குகன் ரொம்ப சந்தோஷத்துல, தன்யஸ்வம் நத்வயா துல்யம் பஸ்யாமி ஜகதீதலே அயத்னாத் ஆகதம் ராஜ்யம் யஸ்தம் தியக்து மிகேச்சசி. முகன் அழகா ஒரு வார்த்தை சொல்றார், நான் இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிருந்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் லோகத்துல சத் புருஷன் அப்படின்னா ராமன் தான். ராமஹா சத் புருஷோ லோகே சத்திய தர்ம பராயணா அப்படின்னு ஜனங்கள் சொல்றா இல்லையோ, சத் புருஷன் சத்திய புருஷன்னா ராமன் தான் இத்தனை நாள் வரைக்கும். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆயிரம் ராமர் உனக்கு சமமாக மாட்டேன், என்னின் ஆயிரம் ராமர் நின்கேழ் அவரோ பெரியனமான் கம்பரமான் ஏன் அப்படின்னு கேட்டானா, அயத்னா தாகதம் ராஜ்யம் எஸ்தம் தெக்து மிகேச்சசி, உனக்கு கொடுத்த ராஜ்யத்தை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்திருக்கேப்பா, இது என்ன ஆச்சரியம்? ராமன் ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு போனான்னா அது ஒரு ஆச்சரியம் கிடையாது, அவனுக்கு ராஜ்யம் இல்லைன்னு தானே சொல்றான். தசரத உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொல்ற, கை கை உனக்கு ராஜ்யம் இல்லைங்கிற, ராஜ்யம் இல்லையா வேண்டான்னு காட்டுக்கு போற. ஆனால் கை கை உனக்கு ராஜ்யம்னு சொல்றான், வசிஷ்டர் உனக்கு ராஜ்யம் சொல்லிச்ச, ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் தானாக கிடைச்ச ராஜ்யத்தை விட்டுட்டு ராமன் திருவடிய பாக்குறேன்னு போறிய, உனக்கு சமானம் பூலோகத்திலே ஒருத்தர் கிடையாதுன்னு யாரும் கிடையாதுன்னு சொல்லி குகன் தலை வணங்கினாராம். சிங்கவேர் புறத்துக்குள்ள ஐட்சன் போறார். உடனே பரதன் வந்து எந்த இடத்துல ராமன் இருந்தார், எங்க உட்காண்டார், எல்லாத்தையும் காமிங்கோ அப்படின்னா, குகன் அன்னைக்கு நடந்த கதையெல்லாம் மொத்தத்தையும் சொல்றார். ஆஜதஷ்டேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ பரதாயா பிரமேயாய குஹோ ககன கோச்சரஹ. அன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய உபன்யாசம் நடந்தது. உபன்யாசகர் குகன், கேட்கிறவர் பரதன். பரதனுக்கு என்ன விஷயம்? ஸ்ரீராம வைபவம் இல்ல, லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ லக்ஷ்மண வைபவம் சொல்லேன்னு ஆரம்பிச்சார். லக்ஷ்மணுடைய வைபவத்தை சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு ஆரம்பிச்சு குகன் சொல்ற. இங்கதான் நம்ம ஆச்சாரியாள்லாம் ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கா. பல நாள் பாரித்த பரதனுக்கு ஒரு நாள் பாரித்த குகன் சொல்லும்படியாவது. என்னது, யார் யாருக்கு சொல்றது? விவஸ்தை இல்ல. லக்ஷ்மணுக்கிட்ட போய் நான் லக்ஷ்மணனை பத்தி பரதன் கிட்ட சொல்றேன் அப்படின்னா, என்ன பரதன் என்ன சொல்லணும்? ஏன்னா லக்ஷ்மண என் கூட பிறந்தவன் எனக்கு தெரியாத, இன்னும் நீ புதுசா சொல்ற, நீ சொல்லி நான் கேட்க முடியாது ஆயிடுத்து இல்ல அப்படின்னு சொல்லணும் இல்லையோ? கதி இப்படி ஆயிடுது இல்ல, நீ சொல்லும்படி நீ சொல்லி நான் கேட்கணும்னு ஆயிடுது இல்ல அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டானா, பகவத் விஷயத்தில் இன்னார் இன்னாருக்கு சொல்லுவது என்று இல்லையே. பகவத் விஷயத்தில் இன்னார் இன்னாருக்கு சொல்லணும் வியவஸ்தை கிடையாது. நன்னா விஷயம் தெரிஞ்சவாதான் கேட்டு இருக்கவாள்லாம், யாருக்கு தெரியாதவா கிடையாது. தெரியாதவர் சொல்வார், தெரிஞ்சவர் கேட்டு இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, சொல்றவருக்கு சொல்வது பகவத் அனுபவம், கேட்பவருக்கு கேட்பது பகவத் அனுபவம். ரெண்டு பேருமா சேர்ந்து பகவத் அனுபவம் பண்றாளே தவிர, இந்த காலக்ஷேபத்துல உபதேசங்கள்லாம் தெரியாத விஷயத்தை ஆச்சாரியன் சொல்றார், சிஷ்யன் கேட்கிறார். ஆச்சாரியனுக்கு விஷயம் தெரியும், சிஷ்யனுக்கு விஷயம் தெரியாது. அதனால அந்த விஷயத்தை அவர் சொல்றார், இவர் கேட்கிறங்கிறது காலக்ஷேபத்துல. பகவத் விஷயத்துல அப்படி கிடையாது. பகவத் விஷயத்தை இன்னார் இன்னாருக்கு சொல்வது என்று இல்லை இரே அப்படின்னா, எப்படிப்பட்ட மகான்கள்லாம் உட்காந்துருக்கா? எல்லாருக்கும் விஷயம் தெரியாமையா உட்காந்துருக்கா? இல்ல, அனுபவத்துக்காக உட்காந்துருக்கா. பெரியவாச்சம்பிள்ளை சொல்றவருக்கு சொல்லாமல் இருக்க முடியாதான், கேட்பவருக்கு கேட்காமல் இருக்க முடியாதான், அதான் ஓடி வராவா. ஆஞ்சநேயரை கேட்டுருக்க நல்லா ஓடிங்க, எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் சத்ததத்திர கிருத்த மஸ்தகாஞ்சலி அப்படின்னு, எந்த இடத்துல ஸ்ரீராமாயண பாராயணம் நடக்கிறதோ அந்த இடத்துல திருவடி ஆஞ்சநேயர் கை கூப்பிட்டு உட்காந்துருக்க, அவருக்காக கோலம் போடுவாங்க முன்னாடி. ஆஞ்சநேயருடைய ஸ்தானம் சொல்லிட்டு சின்னதா கோலம் போட்டு வச்சிருக்க. ஆஞ்சநேயர் எதுக்காக ராமாயணம் கேட்கணும்? அவருக்கு தெரியாத ராமாயணமா நாம சொல்ல போறோம், நாம படிக்க போறோம், நாம சொல்ல போறோம், ஏன் அவர் கேட்கற? நன்னா கவனிச்சான்னு வச்சுக்கோங்க, உண்மையில ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்ச ராமாயணம் ராமனுக்கே தெரியாது. திருவடிக்கு வந்து அவருடைய திருநாமத்துல சீதா விருத்தாந்த கோவிதாய நமகன்னு ஒரு திருநாமம் ஒண்ணு இருக்கு. சீதா விருத்தாந்தம் அவருக்கு தான் தெரியுமா? அசோகவனத்துல சீதா பிராட்டி எந்த மாதிரி இருந்தார் அப்படிங்கறது இவர் சொல்லிதான் அவருக்கே தெரியும். ராமன் நேர பார்க்கலையே, திருவடி சொல்லிதான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி பெருமாள் வந்து ரிஷ்ய முகத்துல பிராட்டியை பிரிஞ்சு எப்படி இருந்தார் அப்படிங்கிறது இவர் சொல்லிதான் பிராட்டிக்கே தெரியும். இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சவர் இவர் தான். பெருமாளுக்கும் தெரியாது, பிராட்டிக்கும் தெரியாது. அப்படி ராமாயணத்துல பகவத்பாவத்தையும் பிராட்டினுடைய பாவத்தையும் தெரிஞ்சின்ற ஆஞ்சநேயர் கருள்யம், அவருக்கு தெரியாத ராமாயணம், அவருக்கு போய் யாராவது ராமாயணம் சொல்லணுமா? ஆனா நாம படிக்கிற ராமாயணத்துல கூட ஆஞ்சநேயர் வந்து முன்னாடி இருந்து உட்காந்துருக்காரா, கை கூப்பிண்டு பாட்பவாரி பரிபூர்ணலோச்சனம் அழுதுருக்காரா, மா அருத்தி எதுக்கு அழறா அப்படின்னா, அது தெரியாது. இந்த வந்து உட்காரா எதுக்காக உட்காரா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சில பேர் எதுக்காக வரா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த ராமாயண பாராயணம் இருக்கலையோ, இது பொதுவா கேட்கறதுக்கு மனுஷா குறவு, இத கேட்டா பலன் ரொம்ப அதிகம். இந்த பாராயணம் வாசிக்கிறத காட்டிலும் கேட்கறது ரொம்ப ரசமா இருக்கும். இப்போ ஒருத்தர் என்ன பண்ண, பாராயணம் பண்ணிட்டே இருந்தார், கேட்கறதுக்கு யாருமே வரலையேன்னு ஒரு கஷ்டம் அவருக்கு. நாலு பேர்த்த போய் சொன்ன, இந்த பாராயணம் ராமாயண பாராயணம் நடந்துருக்கு, நீங்களாம் கேட்க வரக்கூடாதா, கேட்டா ரொம்ப விசேஷமாச்சே அப்படின்னு. அப்படியும் யாரும் வரல. ஆமா, இவன் பாராயணம் பண்றானா, நம்ம உட்காந்து கேட்கறமா, வேற வேலை இல்லை அப்படின்னு. இப்படி ஒத்து ஒத்தரா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து முன்னாடி வந்து உட்காந்துட்டார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஞ்சநேய ஸ்தானத்தில் அவர் வந்து உட்காந்துட்டார். சரி, ஆஞ்சநேய ஸ்தானத்தில் இவர் உட்காந்துருக்கார் அப்படின்னு இவனு ஆச்சரியமா பாராயணம் பண்ணிட்டே இருந்தார். அவர் இப்படி தலையாட்டு கேட்டுட்டே இருந்தார். ஒரு கால் மணி ஆச்சு, அரை மணி ஆச்சு. அதுக்கப்புறம் இப்படி கை கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னார். சரி, ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்தங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சுட்டார். அவர் போனப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அங்கே வச்சிருந்த முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் காணும். அவர் எதுக்காக வந்தது தெரியும், கேட்கறதுக்கு மனுஷா இல்லை, ஆனா ஆஞ்சநேயர் இன்னைக்கும் கேட்டுருக்க. அதான் பகவத் விஷயம்ங்கிறது அனுபவம் அப்படின்னு. லக்ஷ்மணன் என்ன பண்ணார் தெரியுமா, குகன் ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணன் என்ன பண்ணார் தெரியுமா, திஷ்டதோ ராஜபுத்திரஸ்ய சர்வரீசாவ்யவர்த்தத, அன்னைக்கு பெருமாளுக்கு படுக்கைக்காக புல் வச்சு எல்லாத்தையும் சயனத்தை ஏற்பாடு எல்லாம் பண்ணோம் நாங்க, அவரும் கூட இருந்து பண்ணார். அப்புறம் பெருமாள் படுத்திருந்தார், பிராட்டி படுத்திருந்தார். அதுக்கப்புறம் அவளுக்கு பாதுகாப்புக்காக நான் இருந்தேன், தன்னுடைய சைன்யத்தை சுத்தி நிக்க வச்சிருக்கார், சுத்தி மொத்தமா நிக்க வச்சிருக்கா கூகண்ட கரையும் ஊரை சுத்தி. இன்னைக்கு இந்த திருவனந்தபுரம் பத்மநாப பெருமாள் கோயில சுத்தி 5 அடுக்கல 53 போலீஸ் நிக்கிறது, அதாவது ஒவ்வொரு க்ஷணமும் 53 போலீஸ் நிக்கணும் 5 அடுக்கல. பெருமாள் பார்த்த, பெருமாள் கிட்ட நிறைய ரூபா இருக்கு, ஏகப்பட்டது குட்டி கிடக்கிறதா, என்னமோ கண நியூஸ் எல்லாம் வந்தது இல்லையோ, யாரும் அவரை லட்சியம் பண்ணல, எல்லாம் வாங்க கொஞ்சம் நெல்லுமோன்னு இருப்போம், எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு அவுட் போஸ்ட் போட்டு அந்த மாதிரி குகன் நிறுத்திட்டார் சுத்தி. லக்ஷ்மணன் தூங்க, நீ போய் தூங்குவேன், கொஞ்சம் தூங்குவேன் லக்ஷ்மணன் கிட்ட, நீ போய் கொஞ்சம் படுத்துக்கும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னார். அப்பதான் லக்ஷ்மணன் சொல்றார், கதம் தாசரதௌ பூமௌ சயானௌ சக சீதையா சக்யா நித்ராமயா லப்தும் ஜீவிதம் வாசுகானிச. இப்படி அண்ணா தரையில படுத்துருக்காரு, இதை பார்த்து எனக்கு தூக்கம் வருமான்னு, நான் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு அண்ணாவுடைய பிரபாவத்தை சொல்லியே ராத்திரி முழுக்க திஷ்டதோ ராஜபுத்திரஸ்ய வில்ல வச்சு நின்று அழுதுண்டே இருக்காளா ராத்திரி முழுக்க. சர்வரீசாவ்யவர்த்தத, இப்படியே குகனோட பேசிட்டு ராத்திரி முழுக்க அண்ணாவுடைய பிரபாவத்தையே பேசிட்டு இருந்த அப்படின்னு லக்ஷ்மண பத்தியே தான் அன்னைக்கு சொன்னார். பரதனும் கேட்டு என்ன பாக்கியமோ அவருக்கு, இந்த ராமன் ஸ்ரீராமன் எங்க படுத்துண்ட அந்த இடத்த காமிக்கணும், அந்த இடத்த போய் காமிச்சார். அந்த படுக்கையில அப்படியே வச்சிருக்கான் குகன், இன்னும் அப்படியே இருக்கு, இந்த இடத்துல தான் படுத்துட்டார், பார்த்தா தெரியுது. அதை பார்த்த உடனே பரதனை ஓன அழாதிச்சுட்டார், இங்கதானே படுத்துட்டார் தெரியறதே, ஏதோ இந்த இடத்துல அவர் புரண்டு படுத்திருக்காரு போல இருக்கு, இங்க புள்ளெல்லாம் நசுங்கி இருக்கு பார்த்தா தெரியுது, இந்த இடத்துல சீதா பிராட்டி படுத்திருக்காள், ஏன்னு கேட்டா இந்த முத்துகள்லாம் சிதறி இருக்கான் அந்த இடத்துல. இன்னொரு இடத்துல பார்த்தானா ஒரு சின்னதா ஒரு பட்டு புடவை துணி ஒன்னு, ஒரு நூல் ஒண்ணு கழிச்சிருது, அந்த நூலை கையில எடுத்துன்னு பரதன் இப்படி வச்சு, ஆஹா எங்க மண்ணியுடைய புடவை நூலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கண்ணை ஒத்திக்கிறாராம் பரத். திரையாணாம் பரதாதீனாம் பிராத்ருநாம் தேவதா சயா ராமஸ்யஜ மனகாந்தாம். தேவதை லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும், பரதனை பொறுத்த வரைக்கும், சத்ருகனை பொறுத்த வரைக்கும் சீதா பிராட்டி தாயார், பெருந்தேவி தாயார் மாதிரி தான், பெருந்தேவி தாயாரே தான் அவன். அந்த நூலை எடுத்து கண்ணை ஒத்துட்டு இது எங்க அண்ணியோட மண்ணியோட நூலாச்சே அப்படின்னு சொல்லி, ஓனி இப்படியா இந்த தரையிலையா படுத்துக்க முடியாயிருக்கு அவளுக்கு அப்படிங்கிற, எதை பார்த்தாலும் பெருமாளுடைய சம்பந்தத்தினாலே ஓனு கதர். அப்புறம் குகன் சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி அப்படியே அவளை எல்லாம் கங்கையை தாண்டி அந்த பக்கம் சைன்யத்தோடு அந்த பக்கம் கொண்டு விட, குகனும் கூட வர அந்த பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனா, பரத்வாஜனும் முதல்ல சந்தேகப்பட்டார், அப்புறம் உண்மையை தெரிஞ்சின்றார். இந்த பரதனுக்கு பாவம் எல்லாரும் சந்தேகப்படுறான், மொத்த பேரும் பரதனை புரிஞ்சின்றவன் பெருமான் மட்டும்தான், வேற யாருமே புரிஞ்சுக்க. லக்ஷ்மணன் கூட சந்தேகப்பட்டுவிட்டார், லக்ஷ்மணன் கூட பரதன் வந்துட்டார் நான் யுத்தம் பண்ணி ஒழிச்சுறேன்னு ஆரம்பிக்கிறேன், பெருமாள் தான் ஆஸ்வாசப்படுத்துறார். லக்ஷ்மணன் ஏன் இப்படி டென்ஷன் உனக்குன்னு, எதுக்கா இப்போ பரதன் வரட்டும் என்ன பண்ணும், இல்ல உம்ம கொன்னுட்டு ராஜ்யத்தை எடுத்துன்னு போனோம் பாக்குறான். பெருமாள் சொன்ன லக்ஷ்மணன் கிட்ட, சரி உனக்கு என்ன ராஜ்யம் வேணுமா, வேணும்னா பரதன் வந்த உடனே சொல்றேன், பரதா லக்ஷ்மணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடுன்னு சொல்றேன், பரதன் உடனே கொடுத்துடுவான் அப்படின்னு பெருமாள். அப்புறம் தான் லக்ஷ்மணன் பேசாம இருக்க, ராஜ்யம் அஸ்மை பிரயச்சேதி பாடம் இத்தியேவ வக்ஷதி, ராஜ்யத்தை கொடுன்னு சொல்லுவேன் நான், குடுத்த எதி ராஜ்ய ஹேதோஹோ துவமிமாம் வாசசே பஷ ராஜ்யமஸ்மை பிரயச்சேதி பாடமித்தேவ பச்சு ராஜ்யத்தை லட்சுமி கொடுத்துருவான்னா உடனே பரதன் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். நீ போ, நான் பரதனோட போயிருக்கிறேன்னு நிறைய பார்க்கலாம். லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மண பிரவேச சுவாணி காத்ராணி லஜ்ஜையா உடம்பு முழுக்க உடைய வெட்கம் வந்து தலையை குனிஞ்சிட்டு நான் தப்பா நினைச்சுட்டேன், உம்ம கூட்டுன்னு போறதுக்கு வந்திருக்காரு நினைக்கிறேன் அப்படின்னு அப்புறம்தான் லக்ஷ்மணனுக்கே அப்புறம்தான் புரிஞ்சுது. பரத்வாஜர் இந்த சேனைக்கு ஆதிச்சியம் பண்றேன், ஜனங்கள் மொத்த பேருக்கும் நான் ஆகாரம் கொடுக்கிறேன், அப்படியே ஆகட்டும்னு ஒரு ததியாராதனை ஒன்று ரொம்ப ஆச்சரியமா நடந்துதான். அதை பத்தி ஒரு சர்க்கம் இருக்கு, அந்த சர்க்கத்தை பார்த்தா ததியாராதனை எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். பரத்வாஜ ஆதித்யம் அப்படின்னே பெயர். நாலு விதமான ஆகாரங்களும் நிறைய கொடுத்த ததியாராதனை வெறும் ஆகாரம் மாத்திரம் இல்ல, முதல்ல ஒரு நதியை வரவேச்சாரா, அங்க எல்லாரும் குளிக்க சொன்னாரா, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் புது வஸ்திரங்கள்லாம் நிறைய கொடுத்தாராம், நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்தாராம், சந்தனங்கள்லாம் நிறைய கொடுத்தாராம், கொஞ்ச நாள் வேடிக்கை பாட்டு இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நர்த்தனங்களுக்கு ஏற்பாடு பண்ணாராம், இதோ தலிகா எடுத்து அங்கே ஏற்பாடு பார்த்து அதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்கா. ஒரு ஆசனத்தை போட்டு பரதன் முன்னாடி உட்காரு அப்படின்னாராம், இங்க ராஜாவா இருந்து உட்காருன்னாராம். ஆனா பரதன் என்ன பண்ணார் தெரியுமோ, அதை அப்படியே சேவிச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டார். ஏன் அப்படின்னா அது ஸ்ரீராமனுடைய ஆசனம் இவர் உட்கார மாட்டாரா ஆசனத்துல, எத்தனை சொன்னாலும் அவர் மாறல. அப்படி இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கடைசியில ததியாராதனை ஆச்சு. அந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ததியாராதனை நம்ம இது ஏண்டா இந்த சொர்க்கம்ங்கிறாலே அது இதுதானோன்னு ஒண்ணு, சொர்க்கம் சொர்க்கங்காலே இதுதான் இருக்குமோ ஒருவேளை சொர்க்கம் அப்படின்னா பக்ஷ்யம் லேக்கியம் பேயம் காத்தியம் அப்படின்னு நாலு இருக்கு, நாலுத்தையும் கொடுத்தார். பக்ஷ்யம்னா சாப்பிட வேண்டியது, பேயம் அப்படின்னா குடிக்க வேண்டியது, குடிக்கிறதுக்காக திருக்கணமது முதலானதெல்லாம், காத்தியம்னா கடிச்சு சாப்பிட வேண்டியது பக்ஷணங்கள்லாம், லேக்கியம் அப்படின்னா அக்கி சாப்பிட வேண்டியது அல்வா மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படின்னா காமிச்சிருக்கா. அதுல எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணி அழகா ததியாராதனை நடந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜனங்கள் சந்தோஷமா இருந்தா இப்படியே போகும்போது சித்திரக்கூடத்துக்கு போகலாம், போனா அங்க பெருமாள் இருக்கார் அப்படின்னு வழியும் பரத்வாஜர் காண்பிக்க அங்கிருந்து பரதன் எல்லாரையும் கூட்டு வந்து சித்திரக்கூடத்துக்கு போகும்போது அந்த குகன் கிட்ட முன்னாடியே சொல்லி எனக்கும் அவளுக்கு பெருமாளுக்கு நீ என்ன பண்ண ஜட்டை போட்டு விட்டு எனக்கும் ஜட போட்டு விட்டு பெருமாள் எங்க படுத்திருந்தாரோ அந்த மாதிரிதான் நானும் படுத்துவேன் விட்டார், நானும் இனிமே தரையில தான் படுத்துவேன், நானும் இனிமே ஜட்டையும் மரவுரியும் தான் தரிச்சுவேன் அப்படின்னு மொத்தத்தையும் தரிச்சுண்டு சித்தக்கூடம் போக போக கிட்ட போக போக போக ரொம்ப ரொம்ப மனசுல அப்படியே ஆசை அதிகமாகி அதிகமாகி பரதம் கிடுகிடுன்னு இந்த ஆசிரமமா இருக்குமோ அந்த ஆசிரமமா இருக்கும், அது அந்த இடத்துல பார்த்தா புகை தெரியறதே, ஒருவேளை அங்கதான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். மன்யே பிராப்தாஸ்ம தந்தேசம் பரத்வாஜோயம் அப்ரவீத்து, பரத்வாஜர் சொன்ன அடையாளம் இங்க இருக்கா பாருங்கோ, எல்லாரும் இங்கேயே இருங்கோ, நான் உள்ள போய் பார்த்துன்னு வரேன், அண்ணா இருக்காரான்னு பார்த்துன்னு வரேன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வேகமாக ஜனங்கள் வரத்துக்கு முன்னாடி ஓட்டமாக ஓடி தாவி தாவி ஏறி அங்க ஒரு ஆசிரமத்துல பார்த்தா உள்ளுக்குள்ள பெருமாள் வந்து அப்படி யோகாசனத்துல அப்படி உட்கார்ந்து இருக்காரா, உடனே நேர போய் அண்ணான்னு சொல்லி அவர் திருவடியில விழுந்த பரதன் எழுந்துக்குவேல. ஜட்டிலம் தீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷ ராமோ துர்தர்சம் யுகாந்தே பாஸ்கரம் யதம். பேச முடியாமல் படுத்துன்ற கீழே அப்படியே நமஸ்காரம் பண்றதுக்காக கீழே சேவிக்கிறதுக்காக கீழே விழுந்தவர் அப்படியே குலுங்கி குலுங்கி அடறாரா. மெதுவா அந்த பரதனை எழுப்பி, பரதா என்னப்பா இது கோலம், நீ ராஜ்யாவா இருக்க வேண்டாமா, நீ எதுக்கு ஜனாமுடியெல்லாம் தரிச்சுட்டு இருக்க, ஆமா ராஜ்யம் நன்னா நடந்துட்டு இருக்கா, ராஜ்யத்துல தர்மங்கள்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கான்னு ராஜ்ய தர்மங்களை எல்லாம் பெருமாள் எடுத்து சொல்ற, அதுக்கு கச்சித் சர்க்கம்னு பெயர். கச்சித் சர்க்கத்துல ராஜ்ய தர்மம் மொத்தமும் இருக்கு. வால்மீகி என்ன பண்ணுவான்னு கேட்டா கதை சொல்றது இல்லைங்க, கதைங்கிற வியாஜத்துல ஏகப்பட்ட தர்மங்கள் சொல்ற. ஒரு ராஜா எந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறது அங்க பார்த்தா தெரியும், ஒரு குடும்பத்துல எந்த மாதிரி நடக்கணுங்கிறது முன்னாடி பார்த்தா தெரியும் இல்லையோ, அந்த மாதிரி ராஜ்யம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு மொத்தம் பரதன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். முதல்ல அவசரப்பட்டு அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்த விஷயத்த சொல்லு, அதெல்லாம் சொல்லல, இதெல்லாம் மொத்தத்தையும் கேட்டுண்டு தன்னுடைய தகப்பனார் விஷயத்தை பத்தி சொன்னார். பரம துக்கத்தோடு கூட தசரதற்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணாராம் பெருமாள், இப்பதான் பெருமாள் பண்ற. அப்ப தசரதற்கு சமர்ப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, காட்டுல என்ன கொடுக்க முடியும், ஏ தத்தது இங்குலியுமோ, இந்த இங்குலி இங்குதி பின்னாக்கு ஒண்ணு இருக்கு இவா சாப்பிடறதுக்கு, வெறும் பழங்கள் தானே சாப்பிட்டுருக்கா, அதையே பிண்டமாக எடுத்து வச்சு தசரதற்கு கொடுக்கறாளாம். உடனே கௌசல்யில அழறா, சக்கரவர்த்திக்கு போய் இப்படி போய் கொடுக்கணுமா, ஒரு நாட்டில இருந்து சம்ஸ்காரம் பண்ணா எத்தனை சொர்ணமும் வெள்ளியும் என்னென்னமோலாம் கொடுத்து அழகா பண்ண முடியலையேன்னு அழறா. ஆனா பெருமாள் என்ன பண்றாருன்னா அப்பவும் ஒரு தர்மத்தை காமிக்கிறார், மொத்தமும் தர்மம் மாதிரி. அப்பவும் ஒரு தர்மம் என்னன்னு கேட்டா, எதன்ன புருஷோபவதி தேவதாக, நாம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம பெருமாளுக்கு, இதுதான் தர்மம். பெருமாளுக்கு நாம தனியா ஒண்ணும் பண்ண வேண்டாம். எந்த ஆற்றல இருக்கிற எந்த பெருமாளுமே எனக்கு நீ இத்த கொடு அத்த கொடுன்னு கேட்கறது இல்ல. நீ என்ன சாப்பிடுறியோ அதை எனக்கு கொடு, கொடுத்துட்டு என் பிரசாதமா நீ சாப்பிடு, நான் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கறேன். இதுக்காக தான் பெருமாள் இருக்காரே தவிர, நீ இதை தான் கொடுக்கணும் அதை தான் கொடுக்கணும் எந்த பெருமாளும் கேட்கலையே. எதென்ன புருஷோபதினு ஒரு சாஸ்திரம், நமக்கு என்ன ஆகாரமோ அதுதான் பெருமாளுக்கு ஆகாரம். திருவேங்கடப்பிடியாருக்கு என்ன ஆகாரம் அப்படின்னா, திருவேங்கடப்பிடியாரு நிறைய அனுவேதனம் பண்றான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா திருவேங்கடப்பிடியாருடைய திருநாமத்துல பிரியங்கு பிரிய பக்ஷகாய நமகான்னு ஒரு திருநாமம், பிரியங்குனா தினமாவு, தினமாவும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. மலையில திருமலையில இருக்கக்கூடிய வேடர் ஜாதியில இருக்கிறவா தினை எடுத்து அதை மாவாக்கி அதுல வெள்ளத்தை கலந்து அந்த தினமாவை இது பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கிறாளாம், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு திருநாமம் இருக்குன்னா பாருங்க. அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமை மாவு சமர்ப்பிக்கிறோம் பெருமாளுக்கு. திருவேங்கடப்படியாளுக்கு லட்டு பண்ணி சமர்ப்பிக்கிறோம், விரும்பி தானே சமர்ப்பிக்கிறோம், அதுக்கு காரணம் இதுதான். இப்படியாக அப்படியாக அந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஆன உடனே பரதன் வந்து, ஏ பிஸ்து சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா பிராதுஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அருகசி. அண்ணா மொத்த பேருமா சேர்ந்து வந்து உங்ககிட்ட சரணாகதி பண்ணி கேட்கிறோம், திரும்பி ராஜ்யத்துக்கு வந்துடணும் நான் பிரார்த்திச்ச. நான் தனியா கேட்கல, நான் சிஷ்யன் இல்லையா, நான் தாசன் இல்லையா, நான் தம்பி இல்லையா, நான் சொல்றத கேட்கணும். நான் சரணாகதி பண்றேன், நான் அவசியம் ஆத்துக்கு திரும்பி எழுந்துள்ளி எங்களை எல்லாம் பரிபாலனை பண்ணணும்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், அப்பா தர்மத்தை மறந்துட்டேயாவா, சத்தியத்தில் நிற்க வேண்டாமா, 14 வருஷ காலம் காட்டுக்கு போனோம் தானே எனக்கு சொல்லியிருக்கார், அதுக்காக தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னா. அந்த பரத ராம சம்பாதம் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரதன் சொல்ற, அண்ணா சாந்திதா மாமிகா மாதா யதா ராஜ்யமிதம் தவ, அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. அண்ணா அண்ணா உம்ம காட்டுக்கு போகணும்னு சொன்ன அப்பா இருக்கிற இல்லையோ அவர் போய் சேர்ந்துட்டார், அவர் இல்ல. காட்டுக்கு போகணும்னு சொன்ன அம்மா இருக்காள் இல்லையோ, எங்க அம்மா கைகே அவளை ஐச்சின்னு வந்திருக்கேன், அவ ஒத்துண்டுட்டான். சாந்திதா சரி ராமனை திருப்பி ஐச்சின்னு வந்துக்கோ, ராமனே ராஜ்ய பரிபாலனம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவ ஒத்துண்டுட்டார். அப்பாவோ போய் சேர்ந்துட்டார், அப்பாவும் ஒத்துண்டுட்டார், இனிமே என்னன்னா திரும்பி வரலாமே அப்படின்னு. அப்ப பெருமாள் சிரிச்சுட்டே சொல்ற, அப்பா இந்த தர்மத்திலிருந்து தப்பிச்சு அதர்மத்தை செய்யறதுக்கு சாக்கு தேடக்கூடாதுரா, என்ன பண்ணா அப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சாக்கு தேவை. தர்மத்துல விவஸ்திதமா இருக்கணும், சித்தமா இருக்கணும். என்னைக்கு ஓ அப்படியா, அப்படியானால் இவர் அங்கே போனபடினாலே காலத்தின் கட்டாயத்தினாலே நான் வரேன்னு சொல்லக்கூடாது. தர்மத்தை எப்பவுமே அனுஷ்டானம் பண்ணச்ச அதுல ஒரு ஆசை வேணும். ஏதோ தலையெடுத்தேன்னு பண்ணி எப்படி தப்பிச்சுக்கலாம்னு பார்த்து ஓ அப்படியானா இப்படி இப்படியானா அப்படின்னு சாக்கு சொல்லி வரக்கூடாதுரா. சத்தியம்ங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது, அதை நீயும் பரிபாலனை பண்ணணும், நானும் பரிபாலனை பண்ணணும். அப்பா போனா என்ன, அவர் கொடுத்த வாக்கு எங்க போச்சு? அம்மாவுக்கு நீ இப்படி ஆறுதல் பண்ணிட்டேங்கிறத ஒரு வார்த்தை, அம்மா அன்னைக்கு சொன்னாலும் இல்லையோ சொன்னதுதானே வார்த்தை. இப்ப அம்மாவை சமாதானப்படுத்திட்டேன்னு இப்படி எல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு பெருமாள் எடுத்து சொன்னார். அண்ணா அடுத்து பரதன் பேசுறாரு, அண்ணா அப்படி இல்லைன்னா நான் அதுக்காக சொல்லல, நீர் தர்மம் தர்மம் அப்படிங்கிற இல்லையோ, கத்திரியனுக்கு தர்மம் என்ன அப்படின்னா பிரஜாபாலனம் தானே தர்மம், அந்த தர்மத்தை ஒண்ணு பண்ணுமே. நீர் எதுக்கு காட்டுல வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கணும், சர்வேஷாம் ஆசிரமானாம் ஹி கார்கஸ்தியம் சிரேஷ்டம் உச்சதேன்னு சொல்லியிருக்கு, கிரகஸ்த தர்மம் தானே சிரேஷ்டம், அதனால கிரகஸ்தனாரு. அது மட்டும் இல்ல, கஷ்டப்பட்டு தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா அங்க வந்துடும், என்ன ராஜ்ய பரிபாலனம் போல கஷ்டம் எதுவும் கிடையாது. அதனால நேரம் அங்க வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணும், எங்களை எல்லாம் ரட்சியுமே அப்படின்னார். அப்ப பெருமாள் பரதா எத்தனை அழகா பேசுற, நீ தசரத சக்கரவர்த்தியோட குமாரன் ஆன அப்படின்னால்தான் இவ்வளவு அழகா பேச முடியும், இல்லட்டா தர்மத்தை பத்தி யாரும் இவ்வளவு அழகா பேச முடியும். நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, இந்த சத்தியங்கிறது இன்னைக்கு கொடுத்த வார்த்தை இல்ல. கைகேயினுடைய அப்பா அஸ்வபதியின் பெயர், அவருக்கு தசரதர் முதல்லயே ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு கல்யாணத்தும் போதே, கைகேயை கல்யாணம் பண்ணும் போதே உன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்றேன் வாக்கு கொடுத்தா கல்யாணம் பண்றேன், அது ஒரு ரகசியம் இருக்கு. அது ராமன் இப்பதான் எடுத்து சொல்றார். இதுவரை யாரும் சொல்ல கைகையே சொல்லல. அவர் கைகையை கல்யாணம் பண்ணிக்கணும் போகும்போது அவர் மாட்டேன்னு விட்டார். அஸ்வபதி ரொம்ப பெரிய ராஜா, அவர் ஜனகர் மாதிரி தான். அவர் உபநிடத்தில் அவர் பெயர்லாம் இருக்கு. ஏன்னா மூணாவது மனைவி நாலாவது மனைவி கொடுக்க மாட்டேன்னு விட்டார். ஆனா கைகை தான் நான் இந்த தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விட்டான். அவர் ஏதோ கணக்கு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏதோ வந்திருக்காரு பெரியவர், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. சரி அப்படியானால் இவர் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னார். தசரதர் சரின்னு சொல்லிட்டார். ஏன்னா தசரதுக்கு அப்ப பிள்ளை இல்ல, கௌசல்யக்கும் குழந்தை பிறக்கல, சுமித்ரிக்கும் குழந்தை பிறக்கல. சரி இவருக்கு குழந்தை பிறந்தா பட்டாபிஷம் பண்ண போறோம், அவ்வளவுதானே, என்ன இருக்கு, கை கைக்கு குழந்தை பிறந்ததுன்னா பட்டாபிஷம் பண்ணிட வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். பின்னாடி பாயசம் வந்து எல்லாருக்கும் குழந்தை பிறக்குங்கிறதுல இவருக்கு தெரியாது. அப்படி அதான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்த ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அவருக்கும், அதை மறந்தாரோ நினைச்சாரோ தெரியாது. ஆனா பெருமாள் இப்ப சொல்ற, அது மாத்திரம் இல்லவா, சம்பராசுர யுத்தத்துல ரெண்டு வாரம் கொடுக்குறேன்னு சொன்ன, அதுக்கப்புறம் மூணாவதா இது நடந்திருக்கு. அப்பாவ சத்திய பிரதிஜை ஆக்க வேண்டாமா? பிதரம் திராஹி தர்மஜம் மாதரம் சாபிநந்தய ரிணான்மோசய. அப்பா பரதா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு அப்பாவுக்கு நாலு பிள்ளைகள் இருந்து கடைசியில் அவரை சத்தியவாதி ஆக்கணுமா, இல்ல அப்பா போய் சொன்னார்னு பெயரை தேடி கொடுக்கறதுக்கு நாம நாலு பேர் வேணுமா? ராமன் வெப்பன் பரதன் சத்துக்கணும், நாலு குழந்தைகள் செய்து அப்பாவை சத்தியவாதி ஆக்கினான்னு பெயர் இருக்க வேண்டாமா? ஏதோ அப்பா சொன்ன பசங்க எங்க மதிச்சுதானா அப்படியா சொல்லணும். பிதரம் திராகி ரிண அன்மோச்சைய, கடன்லேருந்து அவரை மோச்சனம் பண்ணு, இல்லட்டா அவர் அசத்தியவாதி ஆயிடுவார். அசத்தியவாதியானா நரகம் தான் கிடைக்கும். வேண்டாம்ப்பா, அப்பாவுக்கு கெட்ட பேர் வராம பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. பிதரம் திராகி தர்மஜ்ஞ மாதரம் ச அபிநந்தய. அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பா, வேற என்ன வேணும்? மாதாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது காட்டிலும் புத்தனுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்ற. சரி அப்படியானால் நான் காட்டுக்கு போறேன், நீ ராஜ்யத்துக்கு போற அப்படின்னு பரதன். பெருமாள் சொன்ன, என்னப்பா இந்த மாத்துக்கட்டுங்கிறது சிலதுக்கு தான் வைக்கலாம், இதுக்கெல்லாம் வைக்கக்கூடாது. சுக துக்கத்தை அனுபவிக்கிறது போய் மாத்துக்கட்டு வைக்கலாம், புண்ணிய பாபத்தினுடைய பலத்தை அவாவாதான அவாவா அனுபவிக்கணும் அப்படின்னா எனக்கு முடியல, நீ கொஞ்சம் இதை தூக்கிடுவான்னு வேணா சொல்லலாம். ஒரு லக்கேஜ் இருந்தா உமக்கு பதிலாக உன்னுடைய பாபத்தை நான் அனுபவிக்கிறேன், என்னுடைய புண்ணியத்தை அனுபவிக்கிறேன்லாம் வராதுப்பா, சுக துக்கத்துக்கெல்லாம் அது வரக்கூடாது அப்படின்னு அழகா பேசுற பரதன் உட்காந்துட்டார். உம்ம திரும்பி அழிச்சுன்னு போகாம நான் போறது இல்லைன்னு உட்காந்துட்டேன். அப்புறம் மகரிஷிகள் சொல்றா, அயோத்தியா நகரத்து ஜனங்கள் வந்து பரதன் கிட்ட அவர் சொல்றதும் யுக்தமாதான இருக்கு, எத்தனை அழகா சொல்ற அப்படின்னு ஜனங்களும் சொல்றா. பரதனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஜனங்களுக்கு ரொம்ப பெருமிதம். இப்படி ஒரு ராமனும் இப்படி ஒரு பரதனும் எங்க ராஜ்யத்திலான இருக்கான், வேற எங்க இருக்கா அப்படின்னு சந்தோஷமா இருக்கா. பரதன் மெதுவா எழுந்த, வசிஷ்டர் மெதுவா ஒரு கண் காமிச்ச இப்படி. அப்போ பெருமாளுடைய திருவடியை காமிக்கிற அப்படின்னு திருவடியை பார்த்த பரதன். இந்த திருவடியை தானே ஏழை பண்ணிட்டு போனோம்னு பாக்குறேன். ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு அந்த திருவடியை தன் தலையினால தாங்கணும்னு பரதனுக்கு ஆசை. யாவன் ந சரணோ பிரதுவன், அந்த திருவடியை பார்க்கறானா? அப்ப அந்த திருவடி முன்னாடி பாதுகை, ஒரு அடி முன்னாடி பாதுகை ஸ்வயம் தானாக வருதான். அதை பார்த்து அந்த வசிஷ்டர் கண் காமிச்சாராம். அதை பார்த்து பரதன் புரிஞ்சுட்டாராம். பிரிசாதர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா பதேனகி மனேனமே வனவிகாவனாதிச்சதா இதீவ பரிகாய தன்னிபவிருதே ஸ்வயம் யத் புரா பதத்ரமிதமாத்ரியே இத ஜகத்ரயம் ரங்கிணக. பாதுகைக்கு ஒரு கோபமா, இத்தனை கெஞ்சி அழறான் பரதன், அவனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு இந்த திருவடி இருக்கே, இப்படி ஒரு திருவடி எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி திருவடியை விட்டுட்டு பாதுகை முன்னாடி வர்றான். திருவடிங்கிற பாதுகையினுடைய பர்த்தா, அது தேசிய அழகா சொல்ற, அம்மா அப்பா குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தை அப்படியே கஞ்சி, குழந்தை அப்படியே ஒரு துக்கத்துல ஏதோ ஒரு சோகத்தில் குழந்தை இருந்துட்டு இருக்கும்போது, ஆமா இதுக்கு அழு, இதுக்கு வேற வேலை என்ன, எல்லாம் நான் போறேன் நீ வா அப்படின்னு சொல்லி அப்பா கிளம்புறாராம். அப்ப அம்மா ஆனோ, நீங்க போனா போங்க, எனக்கு இந்த குழந்தைய விட்டு வர முடியாதுன்னு சொல்லி குழந்தைய அழைச்சிட்டு எப்படி தங்க ஆத்துக்கு திரும்பி வருவாரோ அந்த மாதிரி இந்த பாதுகையானவர் பரதனை அழிச்சுட்டு தானா வந்துட்டார் இந்த இடத்துக்கு. திருவடி பார்த்து நீ என்ன போங்க அப்படின்னு, நீ பெருமாளோட போய் எங்க வேணா போங்கன்னு சொல்லித்தான் பாதுகை அப்படி பரதனை கூட்டுன்னு வந்தான். அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேவை சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. இந்த பாதுகையை சாத்திண்டி எனக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார் பரதன். பெருமாளும் பாதுகையை சாத்திண்டார். எதுக்காக? இத்தனை நாள் சாத்திண்ட பாதுகை தான் அது, இப்ப இப்ப எதுக்காகனா அந்த பாதுக்க வேண்டிய சக்தியை தான் ஏத்துக்கிறாரா அந்த திருவடியில காட்டுல நடக்கணும் முடியும். திருவடியினுடைய சக்தியை பாதுகையில ஏத்தல, பாதுகையினுடைய சக்தியை திருவடியில ஏத்திக்கிறாரா. அதுக்கப்புறம் பாதுகையை கொடுக்கச்ச பெருமன் பரதன் அதை அப்படியே தன் தலையில தாங்கிட்டு பெருமாளை பிரதட்சிணம் பண்ணி அந்த பட்டத்து யானை கூட்டு வந்திருக்காருங்க. அந்த யானை மேல அந்த பாதுகையை உட்காத்தி வச்சு அழகா அப்படியே ஊர்வலமா ஆயிடுச்சுன்னு வரும். அடித்தளம் இரண்டையும் அழுது கண்ணின முடித்தளம் இவையென முறையில் தூடின, இதுதான் நான் வகுத்த முடிங்கிறான். எனக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகங்களே இதோ ஆயிட்டு பாருங்க பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி பாதுகையை சிரஸ்ல வச்சுட்டு யானையில கூட அப்படியே பரத்வாஜரை பார்த்து நகரத்துல போக, நகரத்துல இருக்க ஜனங்கள்லாம் லாஜத்தையும் புஷ்பத்தையும் சேர்த்து சீதாதேவி எப்படி வரவேற்றாலோ அந்த மாதிரி பாதுகையை வரவேற்க அதே பாதுகையோட அப்படியே பரதன் நேர உள்ளுக்குள்ள அயோத்தியில போய் அங்க இருக்கிற மந்திரிகள் கிட்ட எல்லாம் இனிமேல் அயோத்தி எனக்கு தேவையில்லை, ராமன் இல்லாத அயோத்தி எனக்கு எதுக்கு, நானும் காட்டில் தானே இருக்கணும், அதனால நந்தி கிராமத்துக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியை விட்டு பக்கத்துல நந்தி கிராமம்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு போய் அங்க போய் பாதுகைய சிம்மாசனத்துல ஏல பண்ணி வச்சு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாராம் பரதன். ராமேண தாம் விரஹிதாம் ரகுஜாஜதானி துவாமேவ சப்ரணயம் உஜ்ஜயினீமவந்தீம் மேனே மகோதயமயீம் வசுதாம் அயோத்தியாம். பெருமாள் இருந்தா திவ்ய தேசம், பெருமாள் இல்லாத அயோத்தியா என்ன திவ்ய தேசம். அது மாத்திரமில்ல, பாகவதர்கள் இருக்கிற இடம் தானே திவ்ய தேசம். அப்ப பாகவதரான பாதுகை எங்க இருக்கோ அதுதான் திவ்ய தேசம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அயோத்தியா உஜ்ஜயினி அவந்தி மதுரா மாயா எல்லாமே நந்தி கிராமம் தான். இங்கே நான் இருக்கேன்னு நாவல் பக்கம் சுவாமி நாவல் பக்கத்திலேயே இருந்த மாதிரி, ஏன்னா அவர் இருக்கிற இடம் தான் பரம உத்தேசம். அந்த மாதிரி இவர் அங்கேயே இருக்கிறார், நந்தி கிராமமே போகணும். ஏன்னா தேனார் கமல திருமகள்நாதன் திகழ்ந்துரையும் வானாடு உகந்தவர் வையத்து இருப்பிடம் வந்தரும காணார் இமயமும் கங்கையும் காவிரியும் கடலும். பாகவதால் எங்க இருக்காளோ அதுதான் கங்கை, அதுதான் காவிரி, அதுதான் கடல், அங்கதான் போய் செவிச்சுட்டு வரணும். அப்படி போய் உத்தமமான ஒரு இடமா நந்தி கிராம தாக்கியிருக்கார் பாதுகையினாலே. ஆச்சரியமா பட்டாபிஷேகம் பண்ணார், தானே கொடை பிடிச்சார், சத்ருகணன் சாமரம் வீசினார். அதுக்கப்புறம் பாதுகா சாம்ராஜ்யம் 14 வருஷ காலம் அழகா நடந்துதான் ததாகிய காரியம். அதுக்கப்புறம் எந்த ஒரு சம்பாவனை பண்ணணும்னாலும் பாதுகைக்கு தான் முதல்ல பண்ணுவாரா. ச பாதுகாபியம் பிரதமம் நிவேத்ய சகார பஷாத் பரதோ யதாவது. 14 வருஷ காலம் ஆச்சரியமா பாதுகா சாம்ராஜ்யம் நடந்தது. சுவாமி தேசியன் அழகா சொல்ற, ஸ்ரீராமனுடைய ராஜ்யத்துல கூட ரெண்டு தோஷம் சொல்றான், ஒரு ஒரு குழந்தை ஒண்ணு போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ ஒருத்தன் தபஸ் பண்ணக்கூடாதவன் தபஸ் பண்ணான் அப்படின்னு சொன்னான். ஆனால் எங்க பாதுகா சாம்ராஜ்யத்துல வருஷாணி தானி விருஷலோ ந தபம் சிதேபே பாலோ ந கஷ்டிதபி மிருத்யுவசம் ஜகாம. ஒரு தோஷம் கூட கிடையாது. 14 வருஷ காலம் முடிஞ்ச உடனே பரதன் கடைசியில சொல்ற, ராமன் வச்சு அதாவது தசரத சக்கரவர்த்தி ராஜ்யத்தை விட்டு போகும்போது எப்படி இருந்ததோ அத போல 10 மடங்கு அதிகமாக்கி கொடுக்கிறார் பாதுகா சாம்ராஜ்யத்துல. ஒரு குறவும் இல்லாமல் ஆச்சரியமாக நடந்தது. சுவாமி தேசியம் சொல்ற, இன்னைக்கும் பாதுகா சாம்ராஜ்யம் தான் நடக்கிறது, காஞ்சிபுரத்தில் நடக்கிறது, ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறது, திருமலையில நடக்கிறது. என்ன கேட்டா திருவடியுடைய சாம்ராஜ்யம் தானே நடக்கிறது இங்க. அப்ப பாதுகா யுவராஜாவாக இருக்க, திருவடி ராஜாவாக இருக்கும் போது பாதுகா யுவராஜாவாக இருந்து இந்த சாம்ராஜ்யத்தை லோகம் முழுக்க நடத்தி கொள்ளு. இந்த லோகம் மாத்திரமில்ல, ஏதேவை சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா. இந்திராதி தேவர்கள்லாம் கூட இந்த பரதன் சரணாகதி பண்ணும்போது பயந்து போயிட்டா எல்லாரும். பெருமாள் அப்படியே திரும்பி போயிட்டா ராவண சம்மாரம் எப்படி நடக்கும்னு பயம் அவளுக்கு. இவர் சரணாகதி பண்ணிட்டாரு, திரும்பி போயிட்டா என்ன பண்றதுன்னு பாதுகை திரும்பி போகவே பொழைச்சா. அப்ப இந்திரன் சொன்னாரா, இனிமே திருவடியை கூட நம்ப கூடாது, பாதுகையை நம்பலாம் அப்படின்னு இந்திரனையே நினைக்கிறாராம். அப்படி தேவர்களுக்கெல்லாம் கூட க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாதுகை. ஆனால் பரதன் சொன்ன காரியத்தை பெருமாள் எப்படி நடத்தினாங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும். அது ஆரண்யகாண்டம் வரும்போது அப்ப நாம சொல்லலாம். இன்னைக்கு ஆச்சரியமாக பாதுகா பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது ராமாயணத்துல மிக மிக உயர்ந்த ஒரு கட்டம். பெருமாளே தான் முடிசூடுவதை தவிர்த்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார் அப்படிங்கிறது. சுவாமி தேசிகனுக்கும் இந்த பாதுகா சகசிரத்துல ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையை முன்னாடி வந்து நின்று என்னை பத்தி பாடு அப்படின்னு எடுத்து சொல்லி அதனால பாடுறத தேசிகனே சொல்ற அந்த விஷயத்தை எல்லாம் ஆச்சரியமா பாதுகா சகசிரம் சாதிக்கிறார். அந்த ரகுவம்சத்துல ராஜாக்களுடைய லிஸ்ட்ல பார்த்தோம்னா அஜன், தசரதன், ஸ்ரீராமன், அதுக்கப்புறம் லவன், குஷன் வரணும் இல்லையோ, நடுவுல பாதுகான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரகுவம்சத்தை எழுதினவா இருக்கா இல்லையோ, காளிதாசன் எழுதியிருக்கான் ரகுவம்சம், இன்னும் நிறைய கவிகள்லாம் எழுதியிருக்கா. யாருமே அந்த பாதுகையை பத்தி சரியா எழுதல. அது ஒரு கஷ்டம் பாதுகைக்கு இருந்துதான். அன்னைக்கு பரதனை தேர்ந்தெடுத்து அவன் சிரஸ்ல இருந்த பாதுகையானவர் பின்னாடி ஒரு நாள் தேசிகன் வரும்போது தேசிகனை தேர்ந்தெடுத்து அவர் சிரஸ்ல இருந்து என்னை பத்தி பாடு அப்படின்னு சொல்லச்ச, எல்லா ராஜாக்களையும் சொல்லச்ச, இவரையும் பாடணும் இல்லையோ, நடுவில் பெயர் இருக்கே, அவர் பெயர் இருக்கே. அப்போ பாதுகையுடைய நியோகத்தினாலே சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரம்னு ஆச்சரியமா சொன்னார். ராமாயணம் மொத்தமுமே பாதுகை தான் நடத்துறதுன்னு இருக்க அந்த இடத்துல அதை விஸ்தாரமா சொல்லணும்னா அதுக்கு 4 நாள் ஆகும் குறைஞ்சபட்சம். ஏன்னா அவ்வளோ ஆச்சரியமா சாதிச்சிருக்கார், மொத்தமும் சத்தியமா சாதிச்சிருக்கார், நமக்கெல்லாம் சந்தேகமே கிடையாது. பெருமாள் திருவடியை நம்ம தலையில வச்சுக்க போறதில்லை, பாதுகை தான் நமக்கு சிரஸ்ல என்னென்னுக்குமே இருந்து பெருமாள் திருவடியோட சம்பந்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. தேசிகன் சொல்ற சேராததை சேர்க்க வைப்பது பாதுகை அப்படின்னு, அகடித கட்டணத்தே சக்தி ஆவிஷ்கிருதா ஆசியார், சேராததை சேர்த்து வைக்கிறது பாதுகையா. சேராதது எது அப்படின்னா என்னுடைய தலையும் பெருமாளுடைய திருவடி சேரவே மாட்டேங்கிறது. இந்த சேர்த்து வைக்கிறது பாதுகை தானே, அங்கிருந்து இங்க வந்து நமக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தை கொடுத்து இங்கிருந்து அங்க போய் அவனுடைய தலை கீழ் இருக்கு பாருங்க அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது. அப்படி ஒரு பரம அனுகிரகம் ஆச்சாரிய ஸ்தானத்துல பாதுகையானது இருந்து இன்னைக்கும் நடத்தின்றது. அந்த பாதுகையோட பெருமாள் புறப்பாடு இப்ப வரப்போறது, நாம எல்லாம் அனுபவிக்க போறோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகீம் மகீஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.